ஸ்ரீகுருப்போ நமஹ. சதாம்போருகத்யான வித்வத்தா சேஷகல்பனஹ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். ஒரு கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி யார் எழுதுகிறாலோ அவ வந்து தன்னுடைய குருவை பாவிச்சோ இல்லை ஈஸ்வரனை பாவிச்சோ ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுன்றது சம்பிரதாயம். அதனால எந்த கிரந்தமாக இருந்தாலும் அதில் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கும், மங்களமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த ஸ்லோகம் இருக்கும். குரு வந்தனமாக இருக்கலாம், இல்லை ஈஸ்வர வந்தனமாக இருக்கலாம், இல்லை படிக்கிறவாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு பலன் இருக்கும் அதில் வாசிக்கிறதுனால. அது மாதிரி பாஷ்யக்காரர் அப்படின்னு போற்றப்படுற ஸ்ரீ ராமானுஜர் இந்த கீதா பாஷ்யத்துக்கு எத்ததாம் போருகத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வஸ்துதாம் உபயாசோகம் யாமுனேயம் நமாமிதம்னு மங்களஸ்லோகம் பண்ணியிருக்கார். என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, எத் பத அம்போருக, எத்ன்றது எவருடைய அர்த்தத்தில் இருக்கு, பதம்னா திருவடி, அம்போருகம்னா தாமரை, அம்பத்னு ஜலத்துக்கு பேரு, அதுல வளர்றதுனால தாமரை. எத் பதாம்போருக தியான, தியானம் பண்றதுனாலேயே அதை மெடிடேட் பண்றதுனாலேயே வித்வஸ்த அசேஷ கல்மசகன்னு தான் சொல்லிக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய அசேஷம்னா ரிமைனிங் இல்லை கொஞ்சம், அசேஷம்னா மிச்சம் இல்லாம, கல்மஷம்னா என்னுடைய பாபங்கள் இத்தியாதி விஷயங்கள். அசேஷ கல்மஷ வித்வஸ்தக, வித்வஸ்தகனா கிளீன் ஆஃப் ஆல் மேத்ஸ் அப்படிங்கிறது. யாருடைய திருவிடை தாமரையை தியானம் பண்ணதுனாலேயே எனக்கு நான் வந்து ஒரு சுத்தமான ஒரு நிலையை அடைந்தேனோ. அதுக்கு மேல சொல்றாரு வஸ்துதாம் உபயாதக, அகம் வஸ்துதாம் உபயாதகன்றது இந்த தமிழ் பிரபந்தத்திலே பார்த்திருப்போம். பொருள் பொருள் அல்லாத எண்ணே பொருளாக்கின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு பொருள்னு சொல்லணும் வச்சுங்க, அதுக்கு டிஸ்டிங்விஷ் ஒரு குவாலிட்டி இருக்கணும், அப்பதான் அது இது ஒரு வஸ்து தனியா இருக்குன்னு. ஒண்ணுமே குணங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தா நம்ம பொருட்படுத்த போறது இல்லை அப்படின்னா இதுவே நல்லது. அதாவது கெட்ட குணங்கள் இருக்கிறதும் இருக்கு, அதே பார்த்து நான் சொல்லலாம் எதுவும் சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றது வந்து கிடையாது, ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தா அதை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு பொருள் தான் சொல்ல போறோம். இல்லை ஒரு பேர் இருக்கா வச்சுங்க, எல்லாம் ஒரே கிளாஸ்ல இருக்கா அவ்வளவுதான். எவரால் நான் அந்த வஸ்து தாண்டது அந்த வஸ்துன்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு நிலையை அடைந்தேனோ, வஸ்து தான் அகம் உபயாசக யாமுனேயம் நமாமிதம், அவரை யாமுனாச்சார் என்ற பெயருடைய ஆச்சாரியை வணங்குகிறேன். இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யம் கேட்டா, நாசமணிகளுடைய திருப்பேரார் வந்து யாமுனாச்சாரியர். யாமுனாச்சாரியருக்கு பல சிஷ்யர்கள் இருந்திருக்கார், மனக்கால் நம்பி இங்கே கொண்டா இருந்திருக்கார். இருந்தாலும் அவர் ராமானுஜரை பார்த்து சந்திச்சு உரையாடல் பண்ணி அடுத்து நீங்க தான் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கலன்னு குரு பரம்பரை சொல்றது. ஆனா ஒரே ஒரு வாட்டி காஞ்சிபுரத்துக்கு வந்தப்ப வரதராஜனுடைய சன்னதியில வந்து பாஷ்யக்காரர் ஒரு கோஷ்டியில இருந்தப்ப அவரை பார்த்ததாகவும், இவர் தான் அடுத்து இந்த பரம்பரைய இந்த குரு பரம்பரை நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவருடைய கடைசி நாட்கள்ல பெரிய நம்பி கிட்ட சொன்னார் இந்த மாதிரி போய் அழிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு. ஆனா பாஷ்யக்காரர் வரத்துக்குள்ளேயே அவரை திருநாடலங்க வச்சிட்டாரும் பராமரிச்சிட்டாரும் சம்பிரதாயம் சொல்றது. இருந்தாலும் அவருக்கு சில குறைகள் இருந்தது. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் இந்த ஆச்சாரியர்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மதத்தெல்லாம் ஸ்தாபிச்சு இவ்வளவு விஷயங்களை ஏற்படுத்தி நமக்காக பண்ணியிருக்கா, அப்ப அவளோட லைஃப் டைம்ல சிலதெல்லாம் அவளால் பண்ண முடியாம போயிருக்கு. இப்ப யாமுனாச்சாரியர் வந்து அவரை பத்தி தனியா ஒரு பணியாசம் பண்ணணும், அவ்வளவு பெரிய ஒரு மேதையவர். இருந்தாலும் அவருக்கு சந்தர்ப்பங்கள் அமையல சில கிரந்தங்களை நிர்மாணம் பண்றதுக்கு. அப்ப அந்த குறைகளோட அந்த குறையை காட்டுற மாதிரி மூணு விரல் மடக்கியே இருந்துதான் அவர் பரவச்சப்ப. அப்ப அதை என்னன்னு சொல்லி நான் அரியணை பண்றேன்னு அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த விரல்கள் வந்து திருப்பியும் நீண்டதுன்னு சொல்றது. அதுல ஒரு விஷயம் வந்து இந்த பிரம்மசூத்திரத்துக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதுறது. அதனால என்ன பண்றாரு, பாஷ்யக்காரர் வந்து கீதைக்கு பாஷ்யம் எழுதினது. அப்ப முதல்ல அவரை தியானம் பண்ணி, ஏன்னா சந்திக்காதப்ப வந்து சேவிக்காத கடைசியில் அப்படியே அர்த்தமா இருந்தது. எஸ் பதாம்போருகர் தியானம், அவருடைய திருவடி தாமரைய வணங்கினாலேயே எனக்கு இந்த மாதிரி இது கிடைச்சதோ, அவர் அப்படிப்பட்ட அவரை நம்மாமின்னு சொல்றார். அதே மாதிரி அவருடைய அந்த கீதாத சங்கரத்தை பத்தி போன காலத்துல சொன்னேன், முப்பத்தி இரண்டு ஸ்லோகத்துல மொத்த கீதையை 700 ஸ்லோகத்தையும் அழகா அற்புதமா அவர் சமரித்திருக்கார். அத பேஸ் பண்ணியே தன்னுடைய கமெண்ட்ரியை பாஷிக்கர் எழுதியிருக்கார், ராமானுஜர் எழுதியிருக்கார். அந்த முதல் ஸ்லோகத்தை திருப்பி ஒரு அர்த்தம் சொல்றேன். கீதார்த்த சங்கிரகத்துல ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரக நாராயண பரம் தர்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. சமீரிதான நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, இட் ஹஸ் பீன் கன்வேட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல கீதா சாஸ்திரே, கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாராயணக பரம் தர்ம, பரம் தர்மமானது நாராயணன். அதை காட்டிலும் மேல நிர்குணமான வஸ்து எல்லாம் கிடையாது, இவரே பரம் தர்மம், இவருக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதாவது விசிஷ்டாத்வைதத்துல பிரம்மமானது எப்பவுமே சகுணமா இருந்துட்டே இருக்கு, நிர்குண பிரம்மம்லாம் கிடையாதுன்றதுக்காக நாராயணன் பரம் பிரம்ம. ஏன்னா மிச்ச சம்பிரதாயத்திலையும் நாராயணன் பிரம்மம் ஒத்துக்கிறா, ஆனா காரிய பிரம்மமும் ஒத்துக்கிறா, சகுண பிரம்மமும் ஒத்துக்கிறா, அதற்கு மேல ஒரு நிர்குண பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறதுனால பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு வஸ்து கிடையாது, இவரே பரம் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காக யமுனாச்சாரியர் நாராயணக பரம் பிரம்மன்னு போட்டிருக்க. அவனை எப்படி அடையலான்னு கேட்டா, ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா, கோச்சரஹான அட்டைனபிள் அர்த்தம், பக்தியேக கோச்சரஹா, பக்தியினால் மட்டும் அடையலாம். ஏன்னா கீதையுடைய குறிக்கோள் வந்து பக்தி யோகத்தை சொல்ல வந்ததுதான் கீதை, பக்தியேக கோச்சரஹான்னு அதனாலதான் இங்க சொல்லியிருக்க. பிரபத்தியை வந்து இங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்லாத காரணம்னு கேட்டா, கீதையுடைய பக்தி வந்து பக்தியை சொல்ல வந்தது தான். சாத்திய பக்தினா அடைய செய்ய வேண்டிய பக்தின்னு, அதாவது இத்தர ஸ்கூல்ல வந்து ஞானமானது ஏற்பட்டாலே மோட்சம்னு வச்சிருந்துருக்கா. அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படி ஞானம் ஏற்பட்டாலே மோட்சம் அப்படின்னு இருக்கு. அதை மீறி உபாசனையோ பக்தியோ பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக சாத்திய பக்தி, சாத்தியம்னா அடையப்பட வேண்டியது, செய்யப்பட வேண்டியது, யூ ஹாவ் டு டூ அர்த்தம். அப்படி அந்த செய்யப்பட வேண்டிய பக்தியினால் அடையப்பட வேண்டியவன் இல்ல அடையப்படலாம் அடையலாம். அந்த பக்திக்கு அங்கமா இருக்கிறதா ஞான ஸ்வதர்ம, ஸ்வதர்ம ஞானம், ஸ்வதர்மன கர்ம, கர்மயோகம். ஞானம்ன்றது தத்துவ ஞானம், ஆனா சாதாரண எல்லாமே ஞானம் தான், இப்ப கேட்கறதே பாக்குறதுல ஞானம் தான், ஆனா இதுல சாமானிய ஞானம் ஞானோஜது ஹையஸ்ட் தத்வா, அதுதான் இங்க சொல்லப்படும் ஞான யோகம். ஆக்சுவலா அது இது கர்ம யோகம், கர்ம யோகத்துக்கு ஸ்வதர்மன்னு போட்டார். ஏன்னா கர்மன்றதே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஸ்டேட்டஸ் இந்த லைஃப், வர்ணாசிரம தர்மத்தை ஊட்டிதான் நம்ம கர்மா இருக்கும், அதனால ஸ்வதர்மன்னு பதத்து போட்டார். கர்மயோக ஞான யோக இதுக்கு அங்கமா வைராக்கியம் இருக்கு, வைராக்கியத்தோட முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக வைராக்கியம் பதம் போட்டிருக்காரு. இப்ப நிறைய யோகா யோகான்னு கீதையில வந்துட்டே இருக்கு, கர்ம யோகா ஞான யோகா பக்தி யோகா, நம்மளும் நிறைய வேர்டு யோகான்னு கேள்விப்பட்டு இருக்கோம். இப்ப என்ன டிஃபரன்ஸ் இது எல்லாத்துக்கும், யோகானா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு கான்டெக்ட்ல ஒரு ஒரு அந்த அர்த்தமானது மாறுறது. இப்ப யோக சாஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்றது, சித்தத்தினுடைய விருத்திய நிரோதம் பண்றதுதான் யோகான் பதஞ்சலியினுடைய வாக்கியம், யோக சூத்திரம், யோக சூத்திரத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிக்ஷனரி மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, இந்த யோகான சப்தமானது சன்னகன உபாய தியான சங்கதி அப்படின்ற அர்த்தத்துல டீட்டெயில்ஸ் போக வேண்டாம், உபாயம் அதான் முக்கியம், ஒரு வழி, அதற்கும் யோகம்ன்ற சப்தமானது. ஸோ கர்ம யோகம்னா கர்மமே ஒரு மார்க்கம், ஞான யோகம்னா ஞான மார்க்கம், பக்தி யோகம்னா பக்தி மார்க்கம்னு அர்த்தத்துல வச்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல யோகான்றதுக்கு மீனிங். சித்த சமாதான விசேஷ ரூப வியாபாரம்னு அது சொல்றான். அதாவது சித்த சமாதானம், நம்மளோட சித்தத்தை வந்து ஒரு நிமிஷம் கூட அது இடத்துல நிற்காது, அதோட நேச்சர் அது, அது நம்ம வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி அட் ஃபால்ட், மனசோட நேச்சரே வந்து என்ன கேட்டேன்னு வச்சுக்கோ அது தாவிட்டே இருக்கிறது தான். பட் வி டு ஹாவ் தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் இட், அதை நம்ம ரியலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அந்த சித்தத்தை சமாதானம் பண்றதுக்கு ஒரு வியாபாரம், ஒரு ஆக்டிவிட்டி தான் அந்த யோகான்றதுக்கு பேரே. அத கர்மயோகம் மூலமாவும் பண்ணலாம், ஞான யோகம் இது ரெண்டுத்தையும் பண்ணி இது மூலமா ஆத்ம சாட்சா்காரம், நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கோம் நமக்கு தெரியறது, பட் அதற்கு மேல நமக்கு நம்மள தெரியல. சாஸ்திரம் தான் சொல்றது, அனுஸ்வரூபம் சொல்றது, நம்ம வந்து இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மானம் இருக்கு, ரொம்ப சட்டிலா இருக்கு அப்படின்றது நமக்கு சப்த ஞானமா இருக்கு. எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, சர்க்கரையை சாப்பிட்டதைக்கும் சர்க்கரை இனிக்கும் படிச்சிருக்கோம், யாராவது கேட்டா அம்மா சக்கரை இணைக்கும் சொல்றா, அது மாதிரி ஆத்மாவானது ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தவிர அதை சாப்பிட்டு பார்த்தப்பறம் நம்ம கன்விக்ஷனோட சொல்லுவோம், ஆமா சக்கரைனா கண்டிப்பா இணைக்கும் தெரியும். அந்த அந்த ஸ்டேஜ் அடையிறதா இந்த கர்மயோக ஞான யோகத்தினுடைய ஒரு எண்ட் கோல். அப்பதான் பக்தி யோகத்தை ஆரம்பிக்க முடியும், அப்பதான் பக்தி யோகத்தை ஆரம்பிக்க முடியும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்ப பக்தினா என்ன? எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம புரிஞ்சுட்டோம்னா. பக்தினா என்னன்னு கேட்டா, பக்தின பிரீத்தி விசேஷம் தான், ஒரு பிரீத்தியினுடைய மாறுபாடு தான் பக்தி. சாதாரண நிறைய விஷயங்கள் மேல அன்பு வச்சிருக்கோம், ஆனா மகனீய விஷயே பிரீத்திக்கு பக்தி. நம்மளை காட்டிலும் நம்மளே ஒரு வேல்யூ அசைன் பண்றோம், இது என்ன காட்டிலும் உயர்ந்த வஸ்து, இவர் என்ன காட்டிலும் பெரியவர். அப்போ ஒரு அஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கு, ஒரு குழந்தைகிட்டையும் அஃபெக்ஷன் இருக்கு, ஒரு ஸ்பௌஸ் கிட்ட அஃபெக்ஷன் இருக்கு, அப்பா அம்மா கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் அஃபெக்ஷன் இருக்குச்சு. ஆனா இந்த அஃபெக்ஷன்ல ஒரு கிரேடேஷன் இருக்கு, மேல போக போக அது பக்தியா மாறும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் வச்சுங்க, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அது சுவாதீனமா இருக்கும். இது வந்து பக்தின்றது மகனீய விஷய பிரீத்திக்கு தான் பக்தி. அப்ப முதல்ல நமக்கு நம்மளுடைய தாழ்ச்சி தெரியணும், நம்மளுடைய அகங்காரம் ஜாஸ்தி இருந்துன்னு வச்சுக்கோம். அப்ப எதையுமே நம்ம மகனியா நினைக்க மாட்டோம், அப்படி நினைக்காட்டி பக்தியே வராது. ஏன் லோகத்துல சாமானியமா பக்தி வரலன்னு கேட்டா, பக்தி வராதுக்கான நம்மளோட அகங்காரமான ஜாஸ்தியா இருக்கு. அகங்காரம் ஜாஸ்தியா இருக்க இருக்க நமக்கு நம்மளை காட்டும் ஒரு விஷயம் உயர்ந்ததா இருக்கு, அதனாலதான் நம்ம இருக்கோம் நம்ம தெரியாம போயிடும். நம்ம வளர்றோம், வளர்ந்து ஒரு டிகிரி வாங்குறோம், படிச்சு முடிச்சோன்னு என்ன நினைக்கிறோம், நான் தான் படிச்சேன், நான் தான் வேலை பார்த்து நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியும் எவ்வளவு ஃபேக்டர்ஸ் அதுல ஹெல்ப் பண்ணிருக்கு. முதல்ல அப்பா அம்மாலும் எடுத்துட்டு டீச்சர்ஸ் இருக்கா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் பண்ணேன்னு நினைக்கச்சே அந்த நான் மட்டும்தான் ஓங்கி இருக்கு நமக்கு. அப்ப அந்த நினைக்கச்சேவே விஜய் விஷயங்கள்லாம் மறந்துடுவோம் நம்ம. அப்ப அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் மறந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் போயிடுறது, இது வந்து ஒரு நேச்சுரலா இருந்தது. அப்படி இல்லாம பக்தின்றது மகனீய விஷய பிரீத்தி. அப்ப நம்ம உணர்றோம் என்னால மட்டும் இது சாதிக்கப்படல, அந்த பாவம் வந்து பக்தி தானா வரும். பக்தின்றது தியானம் வச்சுக்கணும், ஒரு தியான விசேஷம் தான். வெறும் தியானம் சொன்னா பிரீத்தி பூர்வமா இருக்கணும் அவசியம் இல்லை. தியானம் என்ன நினைச்சலே இருக்கிறது, அப்படியே அதையே நினைச்சலே இருக்கிறது. அப்ப இந்த கம்ச சிசுபாலாதிகள்லாம் கூட கிருஷ்ணன் நினைச்சுட்டேதான் இருந்தா, ஆனா வரதும் கம்சனுக்கு பயத்தினால இப்ப வருவான் நாளை வருவானா எப்ப வருவான் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனும் ஒரு மாதிரி தியானம் தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அது பிரீத்தி பூர்வமா இல்ல. அதனால பிரீத்தி பூர்வக அனுத்தியானம் பக்தி. பக்தி என்னன்னு கேட்டா எப்பயும் நினைச்சுட்டே இருக்கிறது, சிம்பிளா சொல்லணும்னா எப்பயும் அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது பக்தி, அது பிரீத்தி பூர்வமா இருக்கிறது. ஏன் பண்ணணும்னு கேட்டா பகவான கீதையில சொல்ல போறாரு, பக்தியா சுனன்யா சக்தியா, என்ன அடையறதுக்கு பக்தி தான் ஒரே வழி. அவனே சொல்றான், அவன் சொன்ன வச்சனத்தை தான் இவன் மேல சொல்லியிருக்கான். ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்லிருக்குன்னா ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு, ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லியிருக்கு. இப்ப ஞானத்தினால மோட்சம்னா தத்துவ ஞானத்தை ஒழுங்கா அடைஞ்சி தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பகவான பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதர விஷயங்களை தெரிஞ்சுட்டு வியாபாரத்தை பண்ணி இந்த ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லியிருக்க ஒழிய பக்தியால மோட்சம் சொல்லலையன்னு கேட்டா பக்தியும் ஒரு ஞான விசேஷம் தான். ஞானத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் பக்தி. பிரபத்தி கூட சரணாகதி கூட ஞானத்தினுடைய ஒரு மாறுபாடு தான், அதுவும் தனியும் கிடையாது. அதனால இது சமாதானம் ஆயிடுறது. வைராகியம் என்னன்னு கேட்டா, வைராகியத்துக்கு வசனம் சொல்றா, பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தஹ அபரமாத்மனி. பரமாத்மனா பரமாத்மாவிடத்தில் ரக்தஹன ஒன் ஹூ இஸ் அட்டாச் டு. லௌகிகமாவே நமக்கு ஒரு விஷயத்துல ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கு, அடுத்த விஷயத்துல ஈடுபாடு குறையுது. நம்மளே வளர வளர பாக்குறோம் இல்லையா, இப்போ குழந்தை இருக்குன்னா குழந்தை மேல ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு, இந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு. அது வளர வளர என்ன இருக்குன்னு கேட்டாலும் அதுக்கு எத்தனை விஷயங்கள் ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடு குறையுது. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக மிச்ச விஷயத்துல வந்து டிட்டாச்மெண்ட் ஆனது தெரியாம வந்துட்டு இருக்கு. அது மாதிரி பகவான் இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா மிச்ச இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச்மெண்ட் ஆயிடுது. அப்படிதான் இருந்திருக்கா ஆழ்வார் ஆச்சாரங்கள், அவன் இருந்திருக்கா. அதனால பரமாத்மா இடத்துல அட்டாச்சா இருக்கக்கூடியவாளுக்கு நேச்சுரலாவே இத்தனை விஷயங்கள்ல வந்து அவளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து இருக்காது, வைராகியமான வந்துடுறதுன்னு சொல்றேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம மேல பாஷ்யத்துக்கு போயிடலாம். எம்பெருமான் வந்து கிருஷ்ணனாக அவதரிச்சு அர்ஜுனுடைய தேருக்கு சாரதியா இருந்தான். ஏன் சாரதியா இருந்தா அந்த கதை நமக்கு தெரியும். அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணனை பார்க்க போறார். ஏன்னா கிருஷ்ணன் நிறைய சேனை இருக்கு, இல்லை அவரும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் போருக்கு. அப்படி போச்சு. துரியோதன் முதல்ல வந்துடுறா. வந்துட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார். எப்பயுமே யோகம் இதுதான், யோக நிதிரா தான். ஒண்ணு படுத்துட்டு நம்மளவா தூக்க போறது இல்ல, என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கு. எப்பயும் படுத்துட்டு இருக்க துரியோதனை பார்த்தா கண்ணு மூடிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு, சரி பார்த்தா வெயிட் பண்ணலாம் யோசிச்சா. காலுக்கு நிறைய இடம் இருந்ததுதான், இருந்தாலும் காலுக்கு எப்படி எப்படி உட்காரும் சொல்லிட்டு தலைமாட்டில் போய் ஒண்ணு உட்காந்துட்டான். அர்ஜுனன் பின்னாடி வந்தா அர்ஜுன் காலுக்கே உட்காந்துட்டான். இவர் அப்பதான் எழுந்துக்கிற மாதிரி பாசாங்க பண்றாரு. எழுந்து பார்த்தா அர்ஜுனா வந்துட்டியா சொல்லு, என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்னு முதல்ல அவனை கேட்டுட்டேன். துரியோதன உடனே, நான் தான் முதல்ல வந்து என்ன கேள் அப்படின்னா, நீ முதல்ல வந்திருக்கலாம் ஆனா முதல்ல பார்த்துட்டேன், இன்னொன்று அவனை கேட்டுட்டேன், அதனால அவனுக்கு முதல்ல சான்ஸ் தரேன் அப்படின்னா. அப்போ இருந்தாலும் சரி போனா போறது அப்படின்னு சொல்லச்சே, போருக்கு வந்து கிருஷ்ணன் சொல்ற, ஒரு பக்கம் நான் இருக்கேன், நான் மட்டும் இருக்கேன், ஆயுதத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்ல போற பிரதிக்க பண்ற, இன்னொரு பக்கம் என்ன சினையெல்லாம் கொடுக்குறேன்ட்டு. துரியோதனுக்கு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை நீ வந்தா போறோம்ட்டான். துரியோதனுக்கு சந்தோஷம், அவன் அந்த சேனையை கேட்கலே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு எல்லா சேனையெல்லாம் கொடுத்துரு அப்படின்னா. சரி பார்த்தன், அதாவது பார்த்தன்னா அர்ஜுனன் எந்த சொன்னா தக்காவா இருக்கேன், கோலப்படாத கூடவே இருக்கேன். போர்ல கூடவே இருக்கிற தாப்பரே சாரதியா இருந்தா மட்டும்தான் முடியும், இல்லாட்டி கூட முடியும்னா இன்ஸ்டே ஆகிடும். அதனால சாரதியா இருக்கேன் அப்படின்னு. இதுல சாரதியா இருக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ் கேட்டீங்கன்னா, ஆத்மா சரீரம் சொல்றோமா இல்லையா, சொல்லே இருக்கும் ஆத்மா சரீரம். ஒரு ரிலேஷன் சொன்னா இடத்துக்குள்ள அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சரீரமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெஹிக்கிள், இந்த சரீரமே நமக்கு ஒரு வெஹிக்கிள். ஆக்சுவலா பார்த்தா ஆத்மா இருக்குன்னு ஒரு விஷயம் நினைச்சிருந்தோம்னா ஒத்துட்டோம்னா, இந்த ஆத்மா கெனாட் கோ ஆன் இட்ஸ் ஓன், இட் கெனாட் தானே தன்னுடைய காரியங்களை அதனால சாதிச்சுக்க முடியாது. அப்ப அது சாதிச்சிக்கிறதுக்கு இந்த சரீரமானது அதுக்கு ஒரு மீன்ஸ், ஒரு கேரியரா இருக்கு. ஆத்மாக்கு சரீரமே ஒரு வாகனமா இருக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பாரு வாகனத்திலே போயிட்டுருக்கோம். அதாவது ஆத்மா தேவையானது கொண்டு போறதுக்கு தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இதை பத்திரமா பாதுகாத்துட்டு, அதாவது ஒருத்தர் புதுசா ஒரு என்ஃபீல்டு புல்லட் வாகனம் வச்சுக்கோ, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு, ரொம்ப அற்புதமா இருக்கு. தொடச்சு தொடச்சு வச்சுக்கிற ரோட்ல ஓட்டத்துக்கே அவருக்கு மனசு வரல, அதனால அதுக்கு ஒரு பெரிய வண்டி வாங்கி இதையும் மேல வச்சு அதுல உட்காந்து போறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இந்த சரீரத்துக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அது வந்து எவர் லாஸ்டிங் ரிசர்வ் பண்ணிட்டு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் என்ன இது ரிலேஷன் கிடையாதுன்னா, இந்த ஆத்மா இஸ் அ பேசஞ்சர் இன் தி வெஹிக்கிள் கால் பாடி. நம்ம பாதி பேர், அதாவது லௌகிக எக்ஸாம்பிள் தான் வைதிகத்துக்கு எப்பயுமே ஸ்பிரிச்சுவலுக்கும், நம்ம வண்டிகள்லாம் பார்த்து வச்சுருக்கோம், படிக்கலமாக வச்சுருக்கோம், சர்வீஸ் கொடுக்கறது கிடையாது. அது எப்போ தானாக நிற்கிறதோ அப்போதான் கொண்டு போய் சர்வீஸ் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகிறது. அதே மாதிரி அந்த சரீரமும் இது ஓடின போக்குலாம் அதை ஓட்டி அது ரிப்பேராக போன பிறந்தா டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கணும். அது மாதிரி ஏன் நடக்கிறதுன்னு கேட்டால், அதுக்கு கடவுபேஷத்தில் எக்ஸாம்பிள் சொல்கிற இந்த ஆத்மா இந்த சரீரமானது ஒரு தேர் மாதிரி. இந்த தேர்னாலே குதிரைகள் இருக்கும், ஒரு தேரோட்டி இருப்பான், சக்கரம் இருக்கும், எல்லாருக்கும் வச்சிருக்கும், உட்காந்து போற பேசஞ்சர். ஆத்மானம் ரத்தினம் வித்தி, ரத்தினம்னா ரத்தத்தை உடையவன் ரதி, ரதி தா. ஆத்மாவை அந்த தேரை உடையவனா வச்சுக்கோன்னு அர்த்தம், பேசஞ்சர்னு அர்த்தம். சரீரம் ரசமேவனும், சரீரமானது சரியன் ரதம். அப்ப யார் சாரத்தையும் கேட்டா புத்தி, புத்தின்னு சாரத்தின் வித்தி. நம்மளுடைய இன்டெலக்ட் இருக்கணும், இன்டெலக்ட் வேற மைண்ட் வேற, அந்த புத்தி தான் வந்து தேரோட்டி. மனம் என்னன்னு கேட்டா, மனசு தான் வந்து இந்த பிரக்கிரகம், இந்த ரெயின்னு பார்த்து அதுதான் வந்து மனசு. அப்ப குதிரைகள் தான் நம்மளுடைய இந்திரியங்கள். இப்ப என்ன ஆயிண்டுக்குன்னு கேட்டா, இந்த பேசஞ்சர் ஆனவன் இந்த சேரிட்டியில டிபெண்ட் பண்ணியிருக்கான். த்ரூ த சேரிட்டி இஸ் கண்ட்ரோலிங் த ஆர்டர். இங்கே போ அங்கே போகணும்னு சொன்னான்னா அந்த சேரிட்டி என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த குதிரைகள்லாம் தறிக்கட்டு ஓடுறது. சரி எல்லாம் ஒரே டாக்டர் ஓடனாலும் பரவாயில்ல, ஓடாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு ருச்சி, கண்ணுக்கு ஒரு ருச்சி, காதுக்கு ஒரு ருச்சி, மூக்குக்கு ஒரு ருச்சின்னு எல்லாம் என்ன பண்றது, 5 ரியாக்ஷனுக்கு பிச்சு ஓடிச்சு. கடிவாளம் இருக்கு பாருங்க, அந்த ரெயின்ஸ் இருக்கு பாருங்க, அதுவும் அந்த புத்திக்கிட்ட இல்லை, அது விட்டாச்சு போ. அப்போ அந்த சேரிட்டியால சும்மா இருக்கான், ஒன்றும் அவனும் பண்ண முடியல. தேர் பள்ளம் மேலாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன எங்க டெஸ்டினியும் தெரியல, ஆக மொத்தம் அடிபட்டு எல்லாம் பிராக்சரா இருக்கான் பண்ணிட்டான். அப்ப இது என்ன சிக்னிஃபை பண்றதுன்னா, அர்ஜுனன் வந்து இந்த ஸ்திதியில இருக்கான், அந்த யுத்தத்துல என்ன பண்ணணும்ன்றது அவன் இன்டலெக்ட் தெரியல, மனசு சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போனா விட்டுட்டு போது ரெடியா இருக்கான். அப்ப அந்த தேரோட்டியா கண்ணா பகவான் கிருஷ்ணன் இருந்துட்டு அவனுக்கு அந்த ஞானத்தை ஏற்படுத்தி அவனோட தேரை மட்டும் செலுத்தல, அவனே நல்ல கதைக்கு கொண்டு போறான்றதுக்காக தான் அந்த சாரசியா இருந்தான்றதுக்கு அந்த ஒரு இதுக்கு சிக்னிபிகண்டா இருக்கு. அதனால அந்த கிருஷ்ண அர்ஜுனன் சொல்லிச்சு எப்பயுமே இந்த தேர்ல இருந்து உபதேசம் பண்ற மாதிரி அர்த்தமா இருக்கு. அந்த புத்தியினுடைய ஸ்தானத்துல பெருமாள் இருந்துட்டு கண்ணனுக்கு அந்த கீதோ உபதேசத்தை பண்ணாருன்னு தாத்பரியம், அதுதான் அந்த ஒரு சுவாரஸ்யம். யாமனாச்சாரியர் மட்டும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், எதுக்கு இப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஆச்சாரியெல்லாம் பத்தி, அவளுடைய கிரேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியாது. யாமனாச்சாரியர் வந்து பெரிய பக்திமான், ஞானம்ன்றது டீஃபால்ட்டா இருந்தா கூட பக்தி வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் ரெண்டு சுத்திகள் பண்ணியிருக்கார், சதுர்ஸ்லோகி ஒண்ணு, ஸ்தோத்திர ரத்னம்னு ஒண்ணு. எல்லாருமே ரத்தம் தான் பண்ணணும். ஸ்தோத்திர ரத்னம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பிரபந்தத்தை வாசிச்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு இது இன்பம் ஏற்படுறதோ, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுன்னா ஸ்தோத்திர ரத்னத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பொதுவாக ஸ்துதி இருந்தா வச்சுக்கோ, லோகத்துல ஒருத்தர் ஸ்துதி பண்றதா இருந்தா நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஏதோ ஒரு இது இருக்கும், பத்தத்து இருக்கும் அங்கே போய் அவரோட விஷயத்த வாங்கறதுக்கு, அவரை மாதிரி கிடையாது. இதே சொல்லிட்டு பல உரிய அதுல ஞான விஷயமா ஒன்றும் இருக்காது. இந்த ஆச்சாரியர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி கேட்டீங்கன்னா, ஞானத்தை அழகா அந்த பக்தியில தோச்சு ஞானம் பக்தியோடு செஞ்சு ஸ்தோத்திரத்தை கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்துதிகளை. அதனால எல்லாரும் வந்து ஸ்தோத்திர ரத்னத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரே ஒரு ஸ்துதியை மட்டும் சொல்றேன், 25வது ஸ்துதி. யாமனாச்சாரியர் விஜயாபிக்கிற பெருமாள்கிட்ட, அபூத பூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வத அக்ரே சரணாகதா நாம் பராபவோ நாத நதே அனுரூபா. நாத நாதன எம்பெருமானே, நதே அனுரூபா, இது உனக்கு பொருந்தாது அப்படிங்கிறது. அதாவது சரணாகதி பண்ண போற பண்ணிட்ட, சரணாகதி பண்ணா எம்பெருமான் காப்பாத்தணும், அதான் சரணாகதியுடைய இதுவே எசன்ஸ் அதுதான். ஒருவேளை பெருமாள் வந்து யோசிக்கலாம், சரி காப்பாத்தணுமா வேண்டாமா, சரி இந்த சில ப்ராஜெக்ட் எல்லாம் ஹோல்ட்ல போடுற மாதிரி ஹோல்ட்ல கூட போட்டு வைக்கலாம், பார்க்கலாம் சரணாகதி பண்ணிருக்கான் ரைட் எதாச்சும் வெயிட் பண்ணலாம். அப்ப இவரே ஒரு ஒரு ஒரு அம்பு எய்யறார். என்ன அம்புனா, சில சமயம் சில பேர்கிட்ட போய் டைரக்டா இதை பண்ணு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ண மாட்டேன், இதை பண்ணலாம் பண்ணாம போலாம், பண்ணலன்னா இந்த மாதிரி ஆகும் பாத்துக்கோ அப்படின்னா அவளுக்கு ஒரு ஒரு இது தோணும், ஐயோ அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் போலக்குன்னு தோணும். என்ன பண்ணுன்னு விதிச்சா வச்சுக்கோ, முதல்ல பண்ணாததுதான் வழியை கண்டுபிடிப்பா, நீ பண்ண வேண்டாம் ஆனா பண்ணலனா இது மாதிரி ஆகலாம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒரு இது தோணும். அது மாதிரி பெருமாள் சொல்ற, அபூதபூர்வம் நம்ம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜந்தி துக்கம். எப்பாருப்பா கஷ்டமும் நானும் கூட பிறந்தவா, நான் நேற்று கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்பட்டேன் நாளைக்கு கஷ்டம் தான் பட போறேன், சம்சாரத்துல கஷ்டம் தான் என்ன இந்த பத்த தசையில கஷ்டம் தான் பண்ணிட்டு போறேன், எனக்கும் அது புதுசு இல்லை, நான் நீ என்னை காப்பாத்தலன்னா கூட நானும் புதுசா கஷ்டப்பட போறதில்ல, எப்பயுமே கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன ஆகும்னா, லோகத்துல என்ன பேசிப்பா அப்படின்னா, யாமனாச்சாரியில பாருப்பா என்னமோ பெருசா வீர வச்சனம் பேசி சரணாகதி பண்ணா எப்படி பண்ண கஷ்டப்பட்டு இருக்கான் பாருங்க, இன்னும் கஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் சரணாகதி பண்ணதும் வேஸ்ட், எம்பெருமான போய் சரணத்தை வேஸ்ட், லோகம் சொல்லும் அதனால நீ பாத்துக்கோ அப்படிங்கிற. உன்ன சரணாகதி பண்ணவா கஷ்டப்பட்டு இருந்தா, அது சரணாகதி பண்ணவாளுக்கு ஒன்றும் குறையில்லை, அதை ஏத்துட்ட பத்தியா உன்னதான் குறை சொல்ல போறது, அதனால நீ பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த ஸ்லோகத்தை விஞ்ஞாபிக்கிறார். அபூதபூர்வம் நம்ம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜமி துக்கம், துக்கம் அதையும் கூட பிறந்ததுதான், கிந்து துவதக்ரே நீ பார்த்துட்டு இருக்கச்சேவே சரணாகதானாம் பராபவா தோல்வி, சரணாகதி பலிக்கிற வச்சுக்கோ, அப்ப இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க போனா இல்லையா, லோக அந்த என்ன பண்ண பார்த்து ஏளனம் பண்ணும். சரி ஏன்னா எனக்கு என்ன கேட்கறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்க போறேன், உனக்கு தான் அது ஒரு, அதனால இந்த மாதிரி ரொம்ப இதை வந்து ரொம்ப கொண்டாடி இருக்கா இந்த சோத்திரத்தை. அதனால எல்லாரும் நம்ம வந்து இந்த அதை வாசிக்கணும், கத்துட்டு அந்த அர்த்தத்தை வந்து என்ன சொன்னாலும் பண்ணணும். சரி இப்ப நம்ம வில் கோ இன்டு தி கமெண்ட்ரி. முதல்ல வந்து அவதாரிக சொல்லணும், அவதாரிக்கனா இன்ட்ரடக்ஷன், எந்த ஒரு கிரந்தத்துக்கும் ப்ராப்பர் ஒரு பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லாட்டி அர்த்தம் புரியாது எதுக்கு ஆரம்பிச்சு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. அதனால ராமானுஜர் என்ன பண்றது முதல்ல அவதாரிக்க இருக்கிற ஸ்ரீயஸ்பதிஹி நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதானஹ ஸ்தேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூபஹ ஸ்வாபாவிகானமதிக அதிசய ஞான பலைஸ்வரிய வீரசக்தேஜ பிரபிருதி அசங்கேய கல்யாண குணகன மகோததிஹி. முதல்ல ஸ்ரீயஸ்பதிஹின்னு ஆரம்பிக்கிறார். யார் பரபிரம்மம் அப்படின்னு கேட்டா முதல் லட்சணம் சொல்றார் ஸ்ரீயஸ்பதி. திருமகள் கேள்வன் தான், யாரும் சொல்லல, திருமகள் கேள்வன் தான் பரபிரம்மம். வேடிக்கை தெரியல சொல்லுவா, கோயில் பக்கம் போறோம் வச்சுங்கோ, அந்த மாமா தெரியுமா அப்படின்னு கேட்டா யாரும் மாமா தெரியலேன்னு. அதான் பாதமோ மாமி டெய்லி வருவாள், பிரவாதிஷ்ட போவா, அந்த மாமியோட ஆத்துக்காரன் தெரியும் இப்ப தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல்ல ஸ்ரீதர் ரொம்ப பாப்புலர், அதனால ஸ்ரீயஸ்பதி ஃபர்ஸ்ட். திருமகள் கேள்வன் ஸ்ரீயஸ்பதி அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா நிகிலஹேய பிரத்யநீக கல்யாண ஏகதானக, எந்த விதமான தோஷமும் இல்லாதவன். எந்த விதமான தோஷமும் இல்லைன்னா அது மட்டும் தானே கேட்டா எப்பவும் கல்யாண குணங்கள் நிறைந்தவன். இந்த ரெண்டு தான் அவனுக்கு அடையாளம். ஏன் கேட்டு வச்சுருந்தோம், சில விஷயத்துல நமக்கும் பெருமாளுக்கும் சாமியம் வந்துடுறது. நம்மளும் அந்த ஞான நம்பிக்கை சுரூபம் தான், அவனும் அதே சுரூபம் தான், நமக்கும் அவனுக்கும் சில நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பெருமாளை பிரிச்சு காட்டணும் இல்லையா. அதனால அவனுடைய அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த விதமான தோஷத்துக்கும் இடமில்லாதவன், எப்பவுமே கல்யாண குணங்கள் நிறைந்தவன். அடுத்து சொல்ற ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணம், அதாவது எல்லா விஷயங்களை காட்டிலும் விலக்ஷணமானவன் சொல்றேன். இப்ப இதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம், உங்க எல்லாரும் காட்டு நான் வேற மாதிரி இருக்கேன், நீங்க இங்க எல்லாரும் காட்டில் வேற மாதிரி இருக்கேன். இது என்ன பெரிய விஷயம் கேட்டா, அப்ப அந்த மேல சொன்ன கீழ சொன்ன அந்த விஷயமானது இருக்கு. அப்ப இருந்தா கூட எந்த விதமான ஹேயமும் இல்லாம எந்த விதமா எல்லா கல்யாண குணங்களும் விளங்கியதும் இருக்கணும், ஸ்ரீயஸ்பதித்துவம் இருக்கணும், இதனால அவன் இலட்சணமானு தெரியுது. மேற்கொண்டு பெரும வாசிச்சுட்டு சங்கரம் சொல்றேன், பெரிய பரகிரத்தது வாசிச்சுட்டு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். அபிமத அனுரூப ஏக ரூபா சிந்திய திவ்ய அற்புத நித்திய நிரவத்திய நிறைய ஔஜ்வல்ய சௌகந்த சௌந்தர்ய சௌகுமார லாவன்யுப்பனாத்யனந்தகுருநிதிதிவ்ய ரூபஹ ஸ்வஉசித விவித விசித்ர அனந்த ஆச்சரிய நித்ய நிரவத்ய அபரிமித திவ்ய பூஷணஹ ஸ்வானுரூப சங்கேய அசிந்த்ய சக்தி நித்ய நிரவத்ய நிரதிசய கல்யாண திவ்யாயுதஹ ஸ்வாபிமத அனுரூப நித்ய நிரவத்ய ஸ்வரூப ரூப குண விபவைஷ்வரிய சீலாத்யனவதி அதிசய சங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபஹ ஸ்வசங்கல்பானுவிதாய ஸ்வரூப ஸ்துதி ப்ரபத்தி பேத அசேஷ சேஷ சேகரதி ரூப நித்ய நிரவத்த நிரதிசய ஞான கிரியேஸ்வர்யாதினந்த குணகண அபரிமித சூரிபிஹி அனவரத அபிஷ்டித சரண யுகலா. அதாவது இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்துதி என்னன்னு முதல்ல என்னோட ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா அவனோட ஃபார்ம், அப்புறம் ரூபம்னா அவனுடைய அழகு, அப்புறம் விபவம்னா அவனுடைய வெல்த், அப்புறம் குணங்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே அனந்தம். அனந்தம்னா என்லெஸ், அதனால ஒவ்வொன்றும் திவ்ய பூஷணங்கள் இருக்கு, அவைகள் எல்லாமும் அனந்தமா இருக்கு. ஆபரணங்கள் பூஷணங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் போட்டுக்க போட்டுட்டு அனவரத அபிஷ்டுத சரண யுகலக சதா பசந்தி சூரியன்னு சொல்றாங்க. எப்பவுமே நித்தி சூரியன்னு ஒரு கிளாஸ் ஆஃப் ஜீவா சொத்துன்னு இருக்கா விசிஷ்டாத்வைதத்துல. எம்பெருமானோட கூடவே இவெல்லாம் நித்திய முக்தால், இவ எப்பயுமே சம்சாரத்துல இருந்ததே இல்லை. அனந்தன் விஷ்ணு கருட நித்தியாதிகள் தான், அவளால எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் பீங் வர்ஷிப் பைடம் அப்படின்னு சொல்றார். இருந்தா கூட வாங்மனதா அபரிச்சேத்ய சுரூப சுவாவா, சரி இவெல்லாம் அங்க கூடவே இருந்துட்டே இருக்காள், இவாளுக்கு அப்ப ஃபுல்லா தெரியணுமா இல்லையான்னு கேட்டா, அப்படி இருந்தா கூட அவளுக்கும் வாக்கு மனசுக்கும் எட்டாத ஒரு உடையவன். சுவாரஸ்யமா கொடுத்த ஒரு விஷயம் சொல்ற இடத்துல, பெருமாள் கிராட்டி ரெண்டு பேர் இருக்காளே, இவாளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் அனந்தம் அனந்தம் சொன்னா இப்ப அவளுக்கே அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். நமக்கு தான் தெரியாம போட்டோம், இப்ப அவளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படிங்கிறேன். சுவாமி அவளுக்கே தெரியாதுன்னு சொன்னா அப்ப நீ சர்வஜ்ஞன் தான் சொல்றிய, அதுக்கெல்லாம் தோஷம் வந்துருமே, எம்பெருமானுக்கு தெரியாத விஷயம் இருக்க முடியாது. அப்ப அவருடைய குணாதிசயங்கள்லாம் அவருக்கே தெரியாது அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஊர்ல பெரிய பணக்காரர், 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சுக்கோங்க, போய் கேட்டா எங்க அவங்க எது முடியும் கேட்டா தெரியல மாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அது எங்க இருக்கோ அப்படின்னு சொன்னா அது மாதிரி தெரியாதுன்னா கொடுத்தவன் சொல்ற, தெரிஞ்சிக்க முடியாத வஸ்துவ தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம் அப்படிங்கிறது. எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம் என்ன தோஷம் அங்க அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி இதெல்லாம் என்ன கேட்டா அதிசயோக்தி, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக சொல்ல வர விஷயங்கள், எல்லையில்லாத ஒரு லட்சணங்களை உடையவன் அர்த்தம் அதுக்கு. உடையவன் அர்த்தம். அங்க தனக்கு ஏத்தா போல எல்லா விஷயங்களும் அவன் வச்சிருந்திருக்கான். ஏன்னா ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணான், பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு சைக்கிள் விளாட வச்சுருக்கோ, அப்ப பொருந்தலையே அது அவர்னா அதுக்கு ஏத்தப்பறம் வந்தாதான் லோகம் ஒத்துக்கும் இல்லையா. அது எபெருமான்கிட்ட இருக்கிறது எல்லாமே அனுரூப, அவன் எப்படி இருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ஒத்த மாதிரி இருந்துருக்கு. ஸ்ரீவைகுணத்துல இருக்கான். விவித விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க்க பரிபூர்ணிக்கல ஜெகதுதய விபவ லய லீலா. என்ன உனக்கு விளையாட்டுன்னு கேட்டா, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றது மெயின்டைன் பண்றது லயத்துக்கு கொண்டு போறது ஒரு லீலை. லீலன்ற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கோ வச்சுக்கோ. என்னப்பா அவர் சிட்டுவார சில பேர் சொல்றா, என்ன உங்க பெருமாளுக்கு என்ன என்ன என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கத்தான் உங்களுக்கு திருப்தியா, இதான் விளையாட்டாங்க கேட்கிறோமோ. அது மாதிரி விளையாட்டு இல்லை. அதாவது ஆயசம் இல்லாம இப்ப நம்ம ஒரு விஷயத்த உண்டாக்கணும் வச்சுக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப வீடு கட்டுறா வச்சுக்கோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு சாமானுக்கு மேலாம் போட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம், பரிசிரமம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சின்ன வர்க்க பண்றதுக்கே நம்ம இவ்வளவு இதுன்னு கேட்டா, இவ்வளவு ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி நிர்மாணம் பண்ணுங்க லீலையா பண்றாங்க. இன்னொன்னு எப்படி பாக்கணும் கேட்டா, இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுனால அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது, நமக்காக தான் சிருஷ்டியே பண்ணல வச்சுக்கோ. நம்ம எப்படி இருப்போம் கேட்டா, அந்த அச்சித்தோட சேர்ந்து அச்சித் அபிசிஷ்டன்னு தேவியம் சொல்ற அப்படியே ஜந்துவும் அவலோக்கேன்ற எல்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு கட்டி கலந்து கட்டி இருக்கணும். எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும், புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, இப்பெல்லாம் சிட்டில தோட்டமே இல்லை, கிராம இப்போ கார்டன் இருக்கும் வச்சுக்கிறோம், நல்ல பீக் சம்மல பார்த்தோம்னா ஃபுல்லா ட்ரையா இருக்கும், ஒன்றும் அதுல பூச்சி போட்டு ஒன்று இருக்காது, புல் கூட இருக்காதுன்னு வச்சுக்கிறோம். பார்த்தா வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஒரு மழை பெய்யட்டும், எங்கேருந்து வெறும் தெரியாது, அவ்வளோ பூச்சி போட்டு வருது, அவ்வளோ புல்லு, இவ்வளோ விஷயங்கள்லாம் வருது. இப்ப இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த உயிர்லாம் எங்க இருந்தது, மழை கொண்டு வந்ததுதான் கேட்டா, இல்ல அந்த மண்ணில தான் இருந்தது. நமக்கு ஏன் தெரியலன்னா, அவைகள் பிரபவிக்க முடியாத மாதிரி அந்த மண்ணோட மண்ணா கலந்தே கிடந்தது. மண்ணை நீங்க எங்க வேணா மண்ணுனா அந்த சாயில் சொல்ல, அந்த சாயில் அது எங்க வேணா கொண்டு போய் போடுங்க, ஜலம் கொடுங்க, டக்குனு இல்லதான் ரெண்டு புல்லு முளைக்கும், மொட்டை மாடியில எங்க போட்டாலும் முளைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா, அந்த மண்ணில் எப்பவுமே ஜீவராசிகள் இருந்துட்டேதான் இருக்கு, பட் அந்த கண்டிஷன்ஸ் வரச்சேதான் அவைகள் வந்து அதுலேருந்து வெளில வருது. தான் தனியை காமிச்சிக்கிறதே அந்த கண்டிஷன்ஸ் வந்தாதான். அது வரைக்கும் பார்த்தோம்னா மண்ணும் அந்த ஜீவராசிகளும் ஒன்னோட ஒன்று கலந்துட்டு ஒன்று கலந்து கட்டி இருக்கு. அது மாதிரி பிரளய காலத்தில் ஜீவாத்மாக்களும் சரி, இந்த அச்சித்து அச்சித்து எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டி ஒரு ஊர் பேர் தெரியாம இருந்துட்டு, பேரும் இல்லை ஊர் ஒன்றும் இல்லை, மாட்டுக்கு இருந்துட்டு இருக்க தெரியாம. அப்ப கருணையினால சிருஷ்டி பண்ற, சரி போனா போறது இந்த வாட்டி, ஏன்னா நம்மள கர்மாலான அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம பிறந்தாதான் கர்மா அனுபவிக்க முடியும், அதனால தான் சிருஷ்டியை பண்றாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி அவசான அப்பப்ப பண்ணி இந்த தர்மத்தை உபதேசிக்கிறதுக்காக வராருன்னு சொல்லப்படுறது. அதனால அப்படிப்பட்ட ஜகது உதய விபவ லயலீலா, உதயனா தோற்றம், விபவனம் மெயின்டைன் பண்றது, லயம்னா அழிக்கிறது. பரம் பிரம்ம புருஷோத்தமோ நாராயண பிரம்மாதிஸ்தாவராந்தம் அகிலம் ஜெகத் சிருஷ்டுவா என ரூபேன அவஸ்திதா. பரம் பிரம்ம நாராயணன் சொல்லிட்டார், பட் பிரம்மாவை சிருஷ்டி பண்றார் அப்படிதான் சொல்லியிருக்குன்னு கேட்டா, சத்துர்முக பிரம்மா வந்து ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். இப்ப நம்மளே எடுத்துருந்தோம் காரியம் நினைச்சே, இப்ப ஒருத்தர் சொன்னா ஒரு கதை விஷயம் சொல்றது உண்டு. ஒரு குரு வந்து ஒரு டிசைபிள் ஆஃபீஸ் போனார், போனா குரு வந்திருக்காருன்னு டிசைபிள் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க டீ சாப்பிட்றதா கேட்டார், சரி சாப்பிட்றேன் அப்படின்னா, உடனே கிச்சனுக்கு எடுக்கிட்டு போனா டீ எல்லாம் கலந்து கொண்டு கொடுத்து, நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு கேட்டேன். குரு கேட்டா சரியா காதல வேலைனர், இல்ல இல்ல நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்போ டீ நீயே போட்டியாமா அப்படின்னு கேட்டேன். ஆமா நானே தான் போட்டேன். பால் கூட எப்படி இருந்ததுல, இல்ல பால் கடையில வாங்கினேன். சரி டீ தூள் அதுவும் கடையில தான் வாங்கினேன். சக்கரை கடையில, ஜலம் குழல வருது, அடுப்பு அவங்க கொண்டு போட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுற, நான் வெறும கலந்தேன், அப்ப வெறுமை கலந்ததுக்கே நீ பண்ணு சொல்றியே, இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சேதான் உன்னோட சிஸ்டம் நடந்திருக்க தீ நீ போட்டிருக்க. அது மாதிரி பிரம்மாக்கு பெருமாள் முதல்ல எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருந்தா இதெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அதுக்கு மேலதான் பிரம்மாவோட சிருஷ்டி ஆரம்பம். அப்ப அது வரைக்கும் பெருமாள் தான் சிருஷ்டி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எங்க தெரியும், அவரே உண்டாக்கப்பட்டவர் தான். அதான் சொல்லிருக்காருங்க, பிரம்மாதி ஸ்தாவர பரியந்தம்னு பிரம்மாவுமே வந்து உண்டாக்கப்பட்டவர் தான். இந்த சம்பிரதாயத்துல பிரம்மாவும் உண்டாக்கப்பட்டவர் தான். அவரை படைச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் கொடுக்கணுமா இல்லையா, அப்ப ஒருத்தர் வேலைக்கு வச்சுட்டு ஒன்னும் வேலை என்ன பண்றதுனால மேற்கொண்டு இந்த காரியத்தை கவனி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சிருஷ்டியை தான் பிரம்மா பண்றாரு. ஆதிலேருந்து அவர் பண்ணல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சிருஷ்டின்னு கேட்டீங்கன்னா உண்டாக்குறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து நத்திங் கேன் பி ப்ராட் ஃபோர்த் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் நத்திங். ஒரு பானை பண்ணணும்னா மண்ணு தான் பானையாடு. அப்ப மண்ணு வந்து எங்க இருக்கணும், மண்ணு எங்கேருந்து உண்டாக்கணும்னா மண்ணு எங்கேருந்து உண்டாக்கல, மண்ணு ஏற்கனவே இருக்கு. அது மாதிரி நம்மளும் சரி, இந்த அச்சித்தும் சரி, பிரபஞ்சமும் சரி, எப்ப இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப உண்டாக்குதல் என்னன்னு கேட்டா முதல்ல லயத்தை புரிஞ்சுக்கணும். லயம் தான் என்னன்னு கேட்டா மொத்தம் எல்லாம் ஒரு கிராஸ் ஃபார்ம்ல இருக்கணும். அந்த கிராஸ் ஃபார்ம் போய் எல்லாம் சூக்மமா உடஞ்சி கடஞ்சி ஒரு பில்டிங்க்கு வச்சுக்கணும். சில சமயம் பழைய இடிச்சுட்டு புதுசு கட்டுறா, பழசா ஒன்று இருந்தா இல்லையா அந்த இடத்துல. அப்ப அதை மொத்தம் தரமட்டம் ஆக்கினப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டா அந்த உடச்ச தூணா இருக்கா இல்லையா, அதுதான் வந்து லயம். திருப்பி என்ன கடலாம் அதை கொண்டு புதுசா நிர்மாணம் பண்றது. அப்ப சிருஷ்டினா என்ன கேட்டீங்கன்னா லயம் அடைஞ்சது திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்றது சிருஷ்டி, அப்படி எக்ஸ்பேண்ட் அடைஞ்சு திருப்பி கான்ட்ராக்ட் பண்றதா லயம். அப்ப நமக்கு என்ன சிருஷ்டி, நம்மள உண்டாக்குறாங்கன்னு சொன்னா நம்மள உண்டாக்கின பெருமாள் நம்மள உண்டாக்கல, நம்மளும் அவனதான் நித்தியம், அவனும் நித்தியம் நம்மளும் நித்தியம். நமக்கு என்ன பண்றாலும் நமக்கு இந்த அசித்தோட கரெக்டா யோசனை பண்றான். நம்மளும் இப்ப முன்ன சொன்ன மாதிரி மண்ணோட மண்ணா கலந்தா இருக்கும், ஆனாலும் நம்ம சரீரம் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சிருஷ்டி. நம்ம கர்மாக்கு அனுகுணமா ஒரு சரீரத்தை கொடுக்கறதா நம்மளை பார்த்து சிருஷ்டி அந்தந்த இதுல. அப்ப பிரம்மாவை உண்டாக்குற ஸ்தம்ப பரியந்தம்னா ஈவன் த டைனியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வச்சுக்கணும், அது வரைக்கும் சிருஷ்டி பண்ற. பண்ணிட்டு என்ன பண்ற, ஸ்வேன ரூபேன அவஸ்திதா, இவ்வளவும் பண்ணிட்டு தான் தானாவே இருக்காரு. அவருக்கு ஒன்றும் இந்த சிஸ்டினால ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, தான் தானா இருந்துட்டு. பிரம்மாதி தேவ மனுஷியானாம் தியான ஆராதனாதி அகோச்சரஹபி, பிரம்மா பக்கத்திலே தான் இருக்கார், வெரி க்ளோஸ். இப்ப பார்த்துட்டு வச்சுங்க, அதை மனுஷன் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட பிரம்மாக்கும் அவர் அகோச்சரனா இருக்கார். அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய மகோதரி. ஆனா பரத்தம் சௌலபியம் சொல்லுவோம், பரத்தமோ சௌலபியமோ எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கும். பரமா இருந்தா சௌலபியத்தை வச்சுக்க முடியாது, சுலபனா இருந்தா பரத்தம் தெரியாது. நம்ம நம்மளுடைய உபதேசங்கள் நம்ம ஏன் பசங்களுக்கு போய் தேர மாட்டேன்றதுன்னா நம்ம எப்பயுமே சுலபமாவே இருந்துருக்கோம். 90% கொஞ்சிட்டு 10% மட்டும் நம்மளுடைய காற்றம் வச்சுக்கோ, சரிபடாது அது. சரிப்போ அம்மா சும்மா சொல்றது பசங்க போயிடும். அதே ரொம்ப கோவ கராளா இருந்துட்டு அப்ப கேட்கணும் இல்லை, அப்ப மட்டும் கேட்கணும்னு கேட்காதீங்க, பசங்க எப்படி கேட்க போறது இல்லை, இதனால கேட்கறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அப்போ அதாவது ரொம்ப அன்பை புரிஞ்சுட்டு கூடவே இருந்துன்னு சொன்னா ஒரு விஷயமானது ஈடுபடாது. அப்ப அந்த உபதேசத்துக்கு லெவல் மெயின்டைன் பண்ணணும், மேலேருந்து கீழே தான் உபதேசம் போகணும், சமமா போக முடியாது. அப்ப பரத்துவத்தை மெயின்டைன் பண்ணோம், சொல்ல போயிட்டு மெயின்டைன் பண்ணோம், இது பெரிய சேலஞ்சு. நிறைய பேர் அதை ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒன்று ரொம்ப சுலபமா அத்தியந்தா இருந்தான், அப்பவும் ஒரு பிரின்சிபால் அப்படிதான் இருந்தது காலேஜில், பையன் மேல தோல்ல கைப்பட்டு போனா பையன் என்ன மதிப்பா பிரின்சிபாலா, பிரின்சிபால் பிரின்சிபாலா இருக்கணும், அப்பதான் பையனுக்கு பயம் ஏற்படும். அவர் மட்டும் ரொம்ப கேஷுவலா இருக்கு, அவனை டீ ஷர்ட்டும் பயந்தார்னா ஒரு பையன் மதிக்கல. அப்ப நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, சௌலபியமா இருக்கு குணமா இருந்தா கூட பரத்தத்தை கொஞ்சம் அப்படி வச்சுக்கணும். அதாவது எந்தமான நடித்தியும் பேலன்ஸ் பண்றோம், பரத்தம் சௌலபியம் பரத்தமா சிருஷ்டி பண்ணச்சு. சௌலபியம் எதுக்குன்னு கேட்டதுன்னா ஸ்வேர் ஸ்வமேவ ரூபம் நமக்கு அப்படி தோன்றது பிராக்கிருதமானு சொல்லிட்டு, பட் அப்ராக்கிருதமாவே இருந்துட்டு என்ன பண்றான், தைகி தைகி ஆராதித்த, அந்தந்த சமயத்துல தோன்றி அவாவால் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். சில பேருக்கு அதிர்ஷ்டம், நம்ம இப்ப பிறந்திருப்போம் அவங்க தெரியாம இருக்கலாம், கிருஷ்ணாவதாரம் பண்ணப்ப சில பேர்லாம் அவன் கூடவே இருந்துட்டு அவனுக்கு கூடவே இருக்க பாகியம் அவளுக்கு கிடைச்சது. அடுத்த அது அந்த இது இல்லாதப்ப அர்ச்சாவதாரத்தில் மனுபவிச்சுருக்கோம். அக்சுவலி நம்மளோட அதினத்தில் தான் இருக்கான் பெருமாள். நம்ம போட்டால்தான் அவனுக்கு சாதம். அந்த மாதிரி அதை எதிர்பார்த்து நம்ம மாட்டி இருந்துருக்கோம். இதுனா அவனுடைய ஒரு சௌலபியத்தை கொடுக்கறது. தத்த திஷ்டானுரூபம் தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஆக்கியம் பலம் பிரயச்சன்னு மொத்தத்தையும் கொடுக்கறது எம்பெருமான் தான். இந்த லௌகீக விஷயமா இருந்தாலும் சரி, இத்தர பலமாக இருந்தாலும் சரி, மோட்சமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவள் என்ன கேட்கலாம் கொடுக்குறான். நம்மளும் நினைச்சுக்கலாம் என்ன அவளை உங்களுக்கு மோட்சத்தில் ஆசையே இல்லையான்னு சில பேர் பார்த்து நான் சொல்லலாம். பகவானே அதை பெருசாக எடுத்துக்கல, இருந்தாலும் என்ன ஆராதிக்கிறான், அதனால அவனும் என்னோட பக்தன் அப்படிங்கிறான். அவனும் காமியத்துக்காக பெருமாள்கிட்ட போனாலும் பெருமாள் வந்து தன்னோட பக்தன் தான் சொல்கிறான். இப்போ பெருமாள்கிட்ட போய் விஷயத்தை கேட்கலாமான்னா பெருமாள் ஒன்றும் அப்ஜெக்டே பண்ணல, ஒன்றுமா கேளு. அது ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை இது பண்ணணும். இதையா போய் கேட்க வந்து சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்புறம் அதுவும் வரமா வராமல் போயிடுவான் கோவிலுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, எதை கடனும் கொடுக்கறது ரெடியா இருக்கு. அவனும் என்னோட பக்தன் தான் அப்படிங்கிறது. பூபார அவதாரண அபதேசேன அஸ்மதாதினாமப்பி சமாசீனத்வாய அவதீரிய உர்வியாம் சகல மனுஜ நயன விஷயதாங்கத. பாஷ்யக்காரர் வந்து அச்சுல பெரிய போயிட்டு, அவர் கத்தியம் தான், பத்தியமே பண்ணல, போயிட்ரியே பண்ணல. இருந்தாலும் அவரோட கத்தியமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்ரியமாக இருக்கும், படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சகல மனுஜ நயன விஷயத்தான் நம்மள மாதிரி போட்டு எழுதியிருக்கார். அவர் வந்து இப்ப நம்மளை நம்ம ரைட் பண்ணிட்டார், நம்மளோட ஸ்டேட்டஸ் அவர் தன்னை இறக்கிட்டு இருக்கார். அஸ்மதாதீனாம் அப்படி நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கும் எம்பெருமான் நெருங்கணுமா இல்லையா? இப்ப நம்ம கிருஷ்ணாவதாரம் நடக்கல வச்சுருந்தோம், இப்ப பஜனைக்கு இப்ப யாரு இது சொல்லுங்க, கிருஷ்ணனை தான் பஜனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ராமாவதாரம் ஆச்சு, இப்ப யாரை பஜனை பண்றது? இப்போ அவனோட லீலைகள்லாம் கொஞ்சம் இருக்கோமா இல்லையா? அது நம்ம கிடைக்காம போயிடும். அதை கேட்கறதுக்கு ஒரு சிம்மல் பாகம் இருந்திருக்காரு எவ்வளோ. அதனால நமக்கும் அஸ்மதாதீனம் அப்படி சமாசீனத்வாய, சமாசிரயம்னாலே சென்று அடைதல் அர்த்தம், நன்றாக சென்று அடைதல் அர்த்தம். அதான் நம்ம சம்பிரதாயத்தில் சமாசிரயம் வச்சுருக்கோம். குரு கிட்ட போய் அடைந்து குருவை அடைதல் தான் சமாசிரயம். அவதீரிய உருவியாம் சகல மனுஜ நயன விஷயத்தான் கதகா. சகல மனுஜ ஏழு எளியதான் சொல்ற, அதாவது எல்லாருக்கும் இஸ் ஓபன் ஃபார் ஆல். அந்த விதத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. புருஷன், ஸ்திரீ, குழந்தை, பெரியவன், இந்த ஜாதி அப்படின்றதும் கிடையாது. எல்லாருடைய நயன விஷயத்தான் கிட்ட, எல்லாருடைய பார்வைக்கும் சாட்சாத்தான் நிற்கிறான். எல்லா இடத்துலையும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம பராபர நிக்கில ஜென்ம மனோ நயன ஹாரி திவ்ய சேஷிதானி குருவன். பர அவரை பீஷ்மர் இருந்தார், அவர் தத்துவஞானி. எம்பெருமானம் வந்து பரனாவே வச்சுட்டு பண்ணார். கோபிகாஸ்திரிகள்லாம் இருந்தா அவர் ஆளுங்க, அவளுக்கு அந்த கிருஷ்ணன் இஷ்டையா இருந்தது. இப்ப அவளுடைய மனசு நயனம் ஹாரி அப்படின்னா அதை அபகரிக்கிற மாதிரி, மனோஹாரின்னா மனோஹராக மனசை அபகரிக்கிறது, நயனஹாரி. அப்படி திவ்ய சேஷிதங்கள்லாம் மன்னர். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணன் நல்லதுன்னதெல்லாம் அவங்க வச்சு நம்ம அதை பத்தி சுதி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டு பூதநாசகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக காலிய கேஷி குபலையார்பீட சாணூர முஷ்டிக முஷ்டிகதோத முஷ்டிக தோசல கம்சாதி மிகத்திய. பூமியினுடைய பாரத்தை இது பண்றதுக்கு அவதரிச்சப்ப எல்லாரையும் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு அனபதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்பாவலோகனா ஆலாபாந்தை விஸ்வம் ஆப்யாயன்னு நிரதிசய சௌந்தரிய சௌஷீல்ய சௌஷீல்யாதி குணகன ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதின் பரம பாகவதான் கிருத்துவா. தன்னுடைய அந்த கர்ப்பவாசம் பண்ணி கிருஷ்ணா அவதரிச்சதுனால நிறைய பக்தால உண்டு பண்ணான். டேரக்டா நிறைய பக்தால உண்டு பண்ணி யாரும் கேட்டா மாலாகாரர்லாம் அந்த இருந்திருக்கா, அவெல்லாம் பரம பாகவதான் கிருத்துவா பாண்டு தனைய யுத்த புரோத்சாக வியாஜேன. சாஸ்திரத்தை கொடுக்க முடிவு பண்ணியாச்சு. இப்ப சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு அவரே தக்கம் தந்து பேர் பண்ண என்ன பண்றாரு, பாண்டு தனியை யுத்த புரோத்சாகனம். பாண்டு தனியன்னா அர்ஜுனன், இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அவனை யுத்தம் பண்றதுக்கு புரோத்சாகம் பண்ற மாதிரி ஒரு வியாஜம். சில பேர் கேட்கிறா கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனை சண்டை போடுறதுனால தானே, அதுக்கா 18 அத்தியாயம் சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் சொன்னோம், கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சண்டை போடணும் வேற வழி இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு கேட்டா அவருக்கு அர்ஜுனோட சண்டை போடுறதுக்கு பெரிய வேலை இல்ல. நமக்கு இந்த சாஸ்திர மருந்து கிடைக்கணும், அதுக்கு ஒரு ரைட் பிளேஸ் பண்ணும், ரைட் கான்டாக்ட் பண்ணும். ஏன்னா உபதேசத்தை சும்மா கொடுத்தா யாரும் எடுத்துக்க மாட்டான். உட்கார் நான் நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லுங்க, அப்புறம் வர மாட்டேன் எல்லாம் போயிடுவேன். அதனால அது ஒரு வியாஜம், அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல அர்ஜுனுக்கு ஒரு டெஸ்பாண்டன்சி வந்து, இவரே தான் டெஸ்பாண்டன்சி கிரியேட் பண்ற அதையும் பார்க்க போறோம் பண்ணி இல்லையா. வியாஜேன பரம புருஷார்த்த லட்சண மோட்ச சாதனத்தையா வேதாந்தோதிதம் ஸ்வ விஷயம் ஞான கர்மானுகிரகீதம் பக்தி யோகம் அவதாரயாம. என்ன தாத்திரம் கிடையாது, பக்தி யோகத்தை சொல்ல வந்தார். அந்த பக்தி யோகத்துக்கு ஞான கர்ம ரெண்டு வந்து அனுகிரகீதம், அதுக்கு அங்கமா இருக்கும். கர்மயோக, ஞான யோகம், பக்தி யோகம் என்னது இது? வேதாந்த உதிதம் தானே சொல்லல வந்து. கிருஷ்ணன் கீதையில பார்க்க போறோம், இப்படிதான் பெரியவளா சொல்றாங்க சொல்லப்படுறது, அவரே சாதுக்கள்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நான் சொன்னாலும் எடுத்துக்காத நல்லவாலும் இது தான் அங்கீகாரம் பண்றாங்க சொல்லப்படுறது. அப்ப இட் ஆஸ் மோர் அந்த இதுக்கு ஒரு கிளைம்க்கு நிறைய இது கொடுக்கறது. வேதாந்த உதிதம் முன்னாடியே சொன்னோம், உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கீதையில சொல்லியிருக்காரு. வேதாந்த உதிதம் பரம புருஷார்த்த லட்சணம் மோக்ஷ சாதன தையா, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட், கீதா ஃபார் எழுதிங் டென்ஷன், எதுக்குதான் கீதா எழுதுற வச்சுக்கோம், யோகா எழுதுறாங்க எல்லாத்துக்கும் கீதா எழுதிருக்காங்க. கிருஷ்ணனுக்கு வேலை இல்லாமல் வந்து கீதா சொல்லிட்டாரா? அவர் சொன்னது மோட்சத்துக்காக தான் கீதா சாஸ்திரம் வந்தது. மோக்ஷ சாதன தையா கீதையில சொல்லப்பட்டது பக்தி யோகம், பக்தி யோகம் கேட்டால் மோட்சத்துக்கு தான் வகிக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் பைசா பண்ணதுக்காக எல்லாம் எதை எடுத்தாலும் கீதா வீட்டு மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கண்ணு கண்டிப்பா சொல்லல. அதனால சொல்றாதீங்க, மோக்ஷ சாதன தையா மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய பக்தியை சொல்லதுக்காக வந்ததுதான் இந்த கீதா சாஸ்திரம். தத்ர பாண்டவானாம் குருநாம் செய்யுஷே பிராரப்தே ச பகவான் புருஷோத்தம சர்வேஸ்வரேஸ்வரோ ஜெகத் உபகிருதி மர்த்திய ஆசிரித வாத்சல்ய விவசாய பார்த்தம் ரத்தினம் ஆத்மாவஞ்ச சாரத்தின் சர்வலோக சாட்சிகம் சகார. பாண்டவர்களுக்கும் குரு கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல ஆரம்பிச்சப்ப பகவான் என்ன பண்ணான், அவன் யாரு? புருஷோத்தமஹ, சர்வ ஈஸ்வர ஈஸ்வரஹ. சாமான்யமா ஈஸ்வரன் சொன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஈஸ்வரன் இருக்கு, குபேரனை கூட ஒரு ஈஸ்வரன் பேர் உண்டு. ஈஸ்வரன்னா லார்டுன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்காக சர்வ ஈஸ்வர ஈஸ்வரஹ, நீ லோகத்துல எவ்வளவு ஈஸ்வரன் சொல்றீங்களோ அவ்வளவு ஈஸ்வராளுக்கு ஒரு ஈஸ்வரன். என்ன பண்றான், பார்த்தம் ரத்தினம் ஆத்மானஞ்ச சாரத்தியம். பார்த்தனை தேர்ல உட்கார வச்சு தான் தேர் ஓடுறது, இது லோகத்துல நம்மளால முடியாத ஒரு காரியம். அதாவது நம்ம நம்மளோட அகங்காரத்தை விட்டாதான் இன்னொருத்தருக்கு போக சைங்கரியம் பண்ண முடியும். ஒருத்தர் என்ன பண்ண பரிபாஷை என்ன பேசுவார், அடியே நடிகன் நிறைய சொல்லிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணார், கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போனா அங்க ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டு வச்சுக்கணும். இப்போ அந்த அர்ச்சகர் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அடியன் தாசன் அடிய அடியன் தாசன் அப்படின்னார். ஏதோ ஒரு காரியம் டக்குன்னு அவர் பிஸியா இருக்கார். சுவாமி எதுக்கு கொஞ்சம் கொண்டு வரங்க அப்படின்னார். இவர் கொண்டே பயங்கர ஈகோ, இது இது நான் பண்றதா, இதுக்கு அடியன் தான் கிடைச்சனா அப்படின்னாரு. இதுக்குன்னு அடியன் சொல்லு, நான் தான் கிடைச்சேன்னு சொல்லிக்கலாம். இதுக்குன்னு அடியன் தான் கிடைச்சேன்னு சொல்லுங்கன்னா நம்ம பேசுறது என்ன இருக்கு அடியன் தாசன்னு. ஆனா அது மைண்ட்ல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், இந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா வாக்கு ஈஸியா வருது, அடியன் அடியன் சொல்லிட்டு இருந்தவர் அது மாதிரி. அதுக்கு நான் தான் கிடைச்சதான் சொல்லலாம், அவர் அடியன் தான் கிடைச்சினாலும் அப்படின்னா அதுக்குலாம் அடியன் சொல்லணும். அது மாதிரி என்ன பண்ணா பகவான் சௌரபியத்தை காட்டுறதுக்காக அவனை தேர்ல உட்கார வச்சு தான் தேர ஓடுறார். ஏவம் அர்ஜுனஸ்ய உத்கர்ஷம் ஞாத்வாபி ஒரு கோடு விட்டு போயிட்டு சர்வலோக சாட்சிகம், ஏதோ பிரைவேட்டா அந்த வேலையை பண்ணல. இப்ப நிறைய பேர் கூட பாருங்க, யாருக்கும் தெரியாம சரி நான் சர்வீஸ் பண்ணனு பண்ணிட்டு போலாம். சர்வலோக சாட்சிகம் இனிமே வரப்போற யுகங்கள்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்க போறா. அது மாதிரி எல்லாருக்கும் பாக்குற மாதிரி தன்னை வந்து சௌலபியமா இவை தாழ்த்திட்டு அர்ஜுனனுக்கு ஒரு சைஷ்யத்தை பகவான் கொடுத்தாரு. ஏவம் அர்ஜுனத்தை உத்கர்ஷம் ஞாத்வாபி சர்வாத்மனா அந்தோ திருத்தராஷ்டிர சுயோதன விஜய புபுத்தையா சஞ்சயம் பப்பச்ச. அதாவது அன்புன்னு இருக்கே லவ்ன்னு இருக்கே அது வந்து நம்மள நிறைய வந்து கண்ணை மலைச்சிடுறது. நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சா கூட அஃபெக்ஷனால என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்மளால அதை இது பண்ண முடியல. கண்டிக்கிறது நிறைய பயப்படுறா, ஐயோ நான் வந்து கண்டிச்சேன்னா குழந்தைக்கு எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. கண்டிப்புன்றது ரொம்ப அவசியம். துரியோதன் வந்து இப்ப திருதராஷ்டிரம் வந்து என்ன சொல்ற, நாட் சர்வாத்மா அந்த ஹேண்டர், இது வந்து இது ஒரு கண்ணு தான் பட் மனக்கண்ணு ஒன்று சொல்லுவார், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண் தான் ஞானக்கண். இந்த சக்ஷஸ் வந்து நம்ம ஆக்சுவலி மிஸ்லீட் தான் பண்ணிட்டு இருக்கு. பாதி நேரம் முக்கால் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கு. பட் உள்ளுக்குள்ள அந்த ஞானக்கண் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை வந்து கைட் பண்றது ப்ராப்பரா கான்சியஸ்னஸ். இப்ப சர்வாத்மனா அந்தகன் சொன்னதுனால திருதராஷ்டிரம் நாட் ஓன்லி மெட்டீரியலி பிளைண்ட் ஸ்பிரிச்சுவலி பிளைண்டா இருக்கு. அர்ஜுனஸ் உத்கர்ஷம் இப்படி ஏவம்னா இவ்வளவு சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட பகவான் இறங்கி வந்திருக்கான் அர்ஜுனனோட இருக்கான் திருதராஷ்டிரம் தெரியும், ட்ரேசஸ் தெரியும். ஏவம் ஞாத்வாபி தெரிஞ்சிட்டும் ரொம்ப தன் பையன் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புனால கேட்கறான் சஞ்சயனை பார்த்து. கேட்க போறான், சுயோதன துயோதன சுயோதன் ரெண்டு பேர் இருக்கு அவனுக்கு. விஜய புகுத்தையா சந்தேகம் தப்பச்ச, அவன் ஜெயிக்கணுமே ஒரு ஆர்வத்துல சஞ்சயனை பார்த்து கேட்க போறான். முதல் வசனம் ஆரம்பிக்க போறது. இப்போ சாண்டிங் இப்ப பண்ணலாமா கடைசியில பண்ணலாமா? இப்ப பத்து சதவீதம் சொல்லாமா? இப்ப சொல்லாமா? இப்ப நான் ஒரு வாட்டி சொல்றேன், ரெண்டு வாட்டி சொல்லுங்க. பத்து பத்து பத்தியம் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜிதராஷ்டிர உவாச. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுஜுத்ஸவஹ. மாமகாஃ பாண்டவாஶ்சைவ. சஞ்சய உவாச்சு பாண்டவாநீகம். யூதம் துர்யோதனஸ்ததா. ஆச்சாரியம் உபசங்கம்ய. ராஜா வசனம் அப்ரவீத். பஷ்யைதாம் பாண்டு புத்ராணாம். ஆச்சார்ய மகதீம் சமூம். யூடாம் த்ருபத புத்ரேன அவசிஷ்யேன தீமதா. அத்ர சூரா மகேஷ்வாசா. யுதானோ விராடஶ்ச. த்ருபதஶ்ச மஹாரதஃ. காஷிராஜஶ்ச வீர்யவான். குருஜித் குந்தி போஜஶ்ச. சைப்யஶ்ச நரபுங்கவஃ. உத்தமௌஜாஶ்ச வீர்யவான். சௌபத்ரோ த்ரௌபதேயாஶ்ச. அஸ்மாகம் தோ விசிஷ்டாயே. தாம் நிபோத த்விஜோத்தம. நாயகா மம சைன்யஸ்ய. சம்யார்த்தம் தாம் ப்ரவீமிதே. சம்யார்த்தம் தாம் ப்ரவீமிதே. பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச. பவான் அஸ்வத்மாவிக்கர்ணச்சி நானாஸ்திரப்பிரஹணாஹ அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் முதல் சொல்றது போல திருதராஷ்டிர உவாச்ச உவாசன சொன்னான் கூறினான் கேட்டான். என்ன கேட்டான்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாஹ யூத்ஸவ மாமகா பாண்டவாசேவ கிம் அகுர்வத சஞ்சய. சஞ்சய தான் அதுல வெளிச்சல். ஹே சஞ்சய, கிம் அகுர்வத, என்ன செய்தார்கள்? யாரு? மாமகாஹ பாண்டவாஹ ச ஏவ. மாமகாக பாண்டவாகன்னு சொன்னதுனாலேயே அவன் பக்ஷபாதி ஆயிட்டான். என்ன என்னோட பசங்க மாமகாக அவன்னா, கௌரவாலாம் என்ன சேர்ந்தவா, பாண்டவாலாம் வேற யாரோ மாதிரி கேட்கறான். இவன் தம்பி பசங்க தான், இவன் தானே பாண்டவாக. நான் சொத்து சண்டை வந்துட்டு வச்சுக்கோ, போட்டு போயாச்சுட்டு அப்ப நீ வேற நான் வேற தானே, அப்ப போய் என் தம்பி சொல்லிட்டு பண்ண வேறது. அப்போ ஒரு நான் ஒரு சொன்னேன், மாமகாக பாண்டவாசியத கிம் அக்குருவாச அப்படின்னு கேட்கறான். ஏன் சந்தேகம் வரும்? எனக்கு போருக்கு போனா போறது தான் பண்ண போறேன், சண்டைக்கு போனவா அப்படின்னு டீ காஃபி சாப்பிட்டு போற சண்டை தான் போட போற. ஆனா டவுட் வருது, ஏன்னா இவ சண்டை போன சண்டை போடுறதுக்கு போன இடம் இருக்கு பாருங்க. சில இடத்துக்கு சில விசேஷம் உண்டு, அது தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, ஏதோ இடத்துக்கு சண்டை போடல. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, குருக்ஷேத்திரம் இடத்துக்கு பேரு. அது எப்படிப்பட்டதுன்னா தர்மம் விளைந்த இடம். அந்த தர்மம் விளைந்த இடமாச்சு. ஒருவேளை பாண்டவாளுக்கு புத்தி மாறிதான் நம்ம இவன் பசங்களுக்கு மாறன்னு தெரியும் உனக்கு. ஒருவேளை அவளுக்கு புத்தி மாறி சரி நாங்க சண்டைக்கெல்லாம் வரல, அஞ்சு கிராமம் கொடுத்தா போறோம்னு வாங்கிட்டு போனாலா, அவன் டவுட் வந்துருது உனக்கு. லாபம் தானே, பசங்க எல்லாரும் வீடு இருப்பா. அதனால நான் கேட்கிறான், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்தவா யூத்துனா யோத்து விச்சு சண்டை போடுறது ரெடியா இருக்கிறேன். சமவேதான் எல்லாம் அரே லைனா இருக்கான், ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் சிக்னல். அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவா என்ன பண்ணாலும் கேட்கற தாத்திரம் என்ன கேட்டீங்கன்னா, தர்மக்ஷேத்திரமா இருக்கபடியால பாண்டவாள்லாம் யுதிஷ்டன் அவளுக்கு தலைவன், அவெல்லாம் தர்மத்துல இருக்கிறவா. ஆனா ஒருவேளை தர்ம சிந்தனையா இருந்துட்டு வேற ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்காக முதல்ல மாதிரி டவுட்டோட கேட்கறான் என்ன பண்ணான்ட்டு. சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் வந்து சஞ்சயனுக்கு ஒரு திருஷ்டி இது உண்டு, ஒரு கிஃப்ட் ஆஃப் இது நடந்ததை வந்து அவன் அப்படியே இன்னைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி அவன் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து துரியோதனுக்கு ரன்னிங் கமெண்ட் கொடுத்துருக்கான். திருதராஷ்டிரன் கொடுத்துருக்கான். இதுல ஏ ஸ்மிருத்தின்னு சொன்னதுக்கு தாத்திரம் கேட்டேன்னா, வியாச ஸ்மரிச்சுன்னு எழுதுறாரு, அதனால இது ஸ்மிருத்தின்னு பேர். அதனாலதான் பகவான் உவாச்சன் இருக்கு. பகவான் சொன்னான், அர்ஜுனன் சொன்னான்னு வியாசரான இருந்த மகாபாரத்தை எழுதிச்சு அதை ஸ்மரிச்சுன்னு பண்ணதுனால அதுக்கு ஸ்மிருத்தின்னு ஒரு அப்படின்னு அந்தர்பகமா இருக்கு. அப்ப சஞ்சய் உவாச்சன், திருஷ்டுவாத்து பாண்டவானைக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனமப்ரவி. சில சமயம் பாடி லாங்குவேஜ் சில விஷயங்கள் காட்டி கொடுத்துரும். சண்டைக்கு எடுத்து போறாங்கன்னா மேட்ச்ல கூட பாக்குறோம், யார் ஜெயிக்கணும்ன்ற தீர்மானமா இருந்தாலும் அவள் ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருப்பா. தோத்துருவோமோன்னு பயம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் வீக்காக இருக்கும், டென்ஷனாக நர்வஸ்னஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது மாதிரி துரியோதனம் படைய பார்த்துட்டு திருஷ்டுவாத்து பாண்டவானிக்கம் வியூடம், வியூடம்னா அந்த ரெடியா இருக்கிற அந்த பாண்டவானிக்கம் அவனுடைய அநீக்கத்தை பார்த்துட்டு ஆர்மியை பார்த்துட்டு துரியோதன ததா அப்பொழுது ஆச்சாரியம் உபசங்கம்ய உபசங்கம் அடைந்து ஆச்சாரன் அடைஞ்சு ராஜா துரியோதனன் வசனம் அபிரதி இந்த வசனத்தை சொன்னான், மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய வசனத்தை கூறினான். பஷ்யைதாம் பாண்டபுத்திராணாம் ஆச்சார மகதீம் சமூம் வியூடாம் திருபத புத்திரேன தபசிஷியன பீமதா. ரஜோகுணம் இருக்கவா கிட்ட பேசுறது கஷ்டம், ஏன்னா எப்பயுமே அவளுக்கு போக் பண்ணிட்டே இருக்கதான் பேசுவான், சும்மாவே பேச மாட்டான், ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கதான் அவளை வேலையா இருக்கும் எது ஒண்ணுத்துக்குமே. அதுல அவளுக்கு ஒரு ஒரு குஷி. சாத்விகமா இருக்கிறத என்ன பண்ணுவானா, ரொம்ப தம்மையா பேசுவா. ரஜோகுணம் இருக்கும் தெரியாதுன்னு, ரொம்ப படிச்சிருக்க நீ உனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, சாதாரணமா கேட்கலாம் இது தெரியுமா தெரியாதுன்னு, ரொம்ப படிச்சிருப்ப தெரிஞ்சிருக்கும் சொன்ன மாதிரி. ஆச்சாரிய பஷ்ய எத பார், ஏதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சார மகதீம் சமூம். பாண்டு புத்திரானு போட்டதுக்கு என்ன காரணம்னா, இவெல்லாம் அவங்க சிஷ்யர் தான், உன் சிஷ்யாரோட எது பாரு, மகதீம் சமூம் பெரிய சேனையை பாருன்னு சொல்றான். அதாவது ரிலாக்ஸா இருக்காதீங்கன்னு ஒரு தாத்பரியம், நம்ம இப்படிதான் ஜெயிச்சிருவோம், ரிலாக்ஸா இருக்காதீங்கோ, அவா சேனையை பாருங்க வச்சிருக்க பாருங்க. யூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யன தீமதா, திருபதனோட புத்திரனுக்கு இவர் போய் எல்லாம் திருப்பிடுற பாவம். தவ சிஷியன உன் சிஷிய திருபதன் இருக்கான் பாருங்க, ஏதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த கோபத்தை உண்டு பண்றதுக்காக, ஏன்னா அங்க போயாச்சு வச்சுக்கோ, சாந்தமா இருந்தா முடியாது, அந்த ஒரு இது இருக்கணும், அதை வந்து கிளறி விடுறாங்க. உன் சிஷியன் இருக்கான் பையன், அவன் வந்து சாபம் இருக்கான், ஏதாவது ஒண்ணு ஒண்ணு லிங்க் நிறைய உப்பக்கதைகள் இருக்கு. உன் சிஷியன் திருபத புத்தன் அங்க இருக்கான் பாரு, அவனால ஏற்பட்ட ஆர்மியை பாருன்னு சொல்லி என்ன பண்றான், குருக்கிட்டயே போய் என்ன பண்றான், ப்ரோவோக் பண்றான், பாரு எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ற, டிஸ்கிரைப் பண்றான். இப்ப கேட்கலாம் என்ன துரியோ, அவரு ரெண்டு பேரும் சேம் பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கா, அவரே பாத்துக்கலாம், எதுக்கு பார்த்து சொல்லணும்னு கேட்டா, இதெல்லாம் வந்து சில ஒண்ணு ஃபார்மாலிட்டிஸ், ரெண்டாவது எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும், ஏன்னா எல்லாரும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், எதையா நினைச்சிட்டு இருப்பா, இவர்கிட்ட போய் சொன்னா வச்சுங்க கொஞ்சம் அந்த இவனுக்கும் சந்தோஷம், நம்ம போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி வச்சு சொல்லிட்டு நம்ம உசு பேசுறதுக்காக போய் போகணும்னு சொல்றான். யார் யாரெல்லாம் இருக்கான் பாரு, நீ யாரெல்லாம் அடிக்கணும், யாரெல்லாம் ஒண்ணு அட்டாக் பண்றதுக்கு அங்க இருக்கா அவ்வளவும் சொல்லணும். அத்திரசூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி, எல்லாருமே அதாவது பஞ்ச பாண்டவர் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கா, மிச்ச பேர்ல வந்து வீக்கா இருக்கா அர்த்தம் இல்ல. மகேஷ்வாசா அப்படின்னா மகா இஷு இஷவஹ அம்பு அம்புவில், எல்லாரும் பெரிய ஆர்ச்சர்ஸ், அவ எல்லாருமே பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈக்குவல், யாரும் தலச கிடையாது. யுவிதானக விராட்டக திருபத திருபதச்ச மகாரதக, பேர்லாம் சொல்றாரு, இவெல்லாம் இருந்திருக்காங்க. திருஷ்டகேத்து சேகிதானக காஷிராஜஸ்ச விரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ச சைத்யஸ்ச நரபுங்கவ, நரபுங்கவான பெஸ்ட் ஆஃப் மென் இருக்கும், புங்கவான பெஸ்ட், ராகவ புங்கவ ரகு புங்கவான சொல்றோம். அப்ப திருஷ்டகேது இருக்கான், சேகிதானன் இருக்கான், காஷிராஜன் இருக்கான், புருஜித்து குந்தி போஜன் சைத்யன், இந்த இவெல்லாம் இருந்திருக்காங்க. யுதாமன்யச்ச விக்ராந்த உத்தமோஜாச்ச விரிவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்ச சர்வையேவ மகாரதாக. மகாரதன்றதுக்கு டெஃபினேஷன் இருக்கு, மகாரதன்றது நாட் ஆர்டினரி வாரியர், இவ்வளோ பேரை எதிர்கொள்ள முடியும்னா அவனுக்கு மகாரதன் ஒரு பேர் இருக்கு. எல்லாமே சர்வே ஏவ மகாரதாக, எல்லாருமே மகாரதாதுல, யாரு யுதாமன்யு இருக்கா, உத்தமோஜஸ் இருக்கா, சுபத்ரையோட பையன் சௌபத்ரன் இருக்கா, திரௌபதியுடைய புத்திரர்கள்லாம் இருக்கா, திரௌபதேயெல்லாம் இருக்கா, எல்லாரும் வந்து நாட் ஆர்டினரி வாரியர். அப்புறமா சரி முதல்ல எதிரியோட சொன்னான், இப்ப நம்ம பட்சத்துக்கு கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்மாக்கம் தூ விசிஷ்டாயே தான் நிபோத திஜோத்தமன், திஜகன்னு திஜன்னு பொதுவா பிராமணாளுக்கு திஜன்னு பேரு, அது முதல் திரைவர்ணிக்காலுக்கும் திஜன்னு உண்டு, ஏன்னா யக்ஞோபவீதம் ஆகச்சே இன்னொரு ஜென்ம அடையிறதா தாத்பரியம், அதனால ரெண்டு வாட்டி பிறக்கிறதுனால திஜன்ன அப்படின்னு தாத்பரியம். அதுக்கு பக்ஷிகளுக்கு கூட துஜன்மான்னு பேரு, ஏன்னா அதில் முட்டையா முதல்ல வந்து அப்புறம் குஞ்சு பொறிக்கிறதுனால துஜன்மான்னு பக்ஷிகளுக்கும் பேருண்டு. த்விஜ உத்தம பெஸ்ட் ஆஃப் த்விஜாஸ்னு அர்த்தம், தான் நிபோத அறிந்து கொள், எதை அஸ்மாக்கம் தூ விசிஷ்டாயே, நம்ம அஸ்மாக்கம் நம்மளுடைய சேனையில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்களை சொல்றேன் கேட்டுக்கோ. சம்யார்த்தம் தான் துவீமியம், உனக்கு தெரியாததுல இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெமரி மெமரி, ஏன்னா அவர் தான் கமாண்டர், அதாவது அடுத்தடுத்து பிளான் பண்ணணும், இன்னைக்கு யார் போனோம் அடுத்து யார் போனோம் அப்படிலாம் பிளான் பண்ணணும், அது மாதிரி உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச கிருபச்ச சமிதஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணச்ச சோமதத்யஸ்ததேவச்ச. பவான் முதல்ல அவளை சொல்லணும் மரியாதைக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஈவம் இருக்கு, அவெல்லாம் இருக்கா நீங்களும் இருக்கேன்னு சொன்னா வச்சுருக்கோம், அப்ப நான் தான் கடைசியான கோச்சிங் போயிட்டாரு, அதனால முதல் நீங்க இருக்கேன் பவான், அப்புறம் பீஷ்மர் இருக்கார், அப்புறம் கர்ணகா கிருபர் இருக்கார், சமித்துஞ்சயன். அப்புறமா வந்து சமித்துஞ்சயனா எப்பவும் வெற்றி பெறக்கூடியது வந்து அட்ஜெக்டிவ் ஆள் இல்ல. சமித்துஞ்சயனா வெற்றி பெறக்கூடியன்னு அர்த்தம். அஸ்வத்தாமன் இருக்கான், விகர்ணகா, அப்புறம் ஜெயதோதன் இருக்கான். அதாவது சோமதத்தியில வந்து ஒரு யாருன்னு நிர்ணயம் பண்ண ஒரு சின்ன இது இருக்கு. ஜெயதோதன் சொல்றார் சோமதத்திய. அப்புறம் அந்நேத்த பகவசூராக மதர்த்தே தெக்த ஜீவிதாக நானா சத்ர பிரகனாக சர்வே யுத்த விசாரதாக. அந்நேச்ச பகவா சூராக, மிச்ச பேர் இல்லாம எல்லா சூரர்கள் தான். சுவாரஸ்யமா பதம் சொல்றான், மதத்தே தெக்த ஜீவிதாக அப்படிங்கிறான். அதாவது எனக்காக உயிரே கொடுப்பான்னு சொல்ல வழக்கம் உண்டோம் அது மாதிரி. பட் தெக்த ஜீவிதான் அது மாதிரி அர்த்தம். பட் தெக்த ஜீவிதா உடனே முடிவு பண்ணிட்டான், தெக்த ஜீவிதா உயிரை விட்டவாளாவே இருக்கா இப்ப வேணா, அதாவது உயிரை விடப்படான்னு தாத்பரியமாவும் சூழ்ச்சி கேட்டு. மதர்த்தே எனக்காக வரலாம் உயிரே விட்டவான எடுத்து, ஏன்னா வந்து இருந்தாலே போச்சுன்னு அர்த்தம். இருக்கு தெக்த ஜீவிதாக நானா சத்திர பிரசன்னாக, நானா வேரியஸ் நிறைய சஸ்திரங்களை ஆயுதங்களை செலுத்துறதுல அதெல்லாம் யுத்த விசாரம். விசாரதுனாலே இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம்பிள் வச்சிருக்கா விசாரத்தில். விசாரத ரொம்ப விசார இது ஒரு எக்ஸ்பர்ட் அர்த்தம், ஸ்கில் அர்த்தம், ஏதாவது வெளி ஸ்கில்ஃபுல். இப்ப அடுத்து ஒரு சுவாரஸ்யமா சொல்றான், அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் இதம் ஏதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இந்த அபர்யாப்தம் பர்யாப்தத்துக்கு பெரிய விசாரம் இருக்கு. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் அந்த மாதிரி பரியாப்தம் வச்சுருந்தோம் போரும் அர்த்தம். அபரியாப்தம்னா ந பரியாப்தம் அபரியாப்தம் போரும் இருக்கு பரியாப்தம். இப்ப அபரியாப்தம்னா எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல இருக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம், இல்ல போராதுன்னு அர்த்தம் பண்ணலாம் இப்போ இல்லையா. பரியாப்தம்னா இவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். அபரியாப்தம்னா இப்ப கிழியும் போல மேலையும் போலாம் இருக்கு. ந பரியாப்தம் அபரியாப்தம் தானே. அப்ப முதல் அர்த்தம் சொன்னா அபரியாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷதம் சொல்லச்சே நம்ம பக்கம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பக்கம் ஜாஸ்தி இருக்கு, எது பீஷ்மாபிரக்ஷிதம், பீஷ்மரால ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய சேனையானது நிறைய இருக்கு வச்சுக்கலாம். பரியாப்தம் இதமேதேஷம் பலம் பீமாபிரக்ஷதம் நம்ம வச்சுட்டா அவாள் கம்மி. ஏன்னா எட்டு அக்ஷோகினி நினைக்கிற அவளுக்கு இவளுக்கு 11 அக்ஷோகினி, அது ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் இது குறிக்க ஆர்மியுடைய குறிக்கிறதுக்கு ஒரு நம்பர். அப்ப 11 தான ஜாஸ்தி, இது நார்மல் மீனிங். ஆனால் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா முதல்லயே தன்னுடைய ஒரு ஆங்ஸைட்டியும் டென்ஷனையும் வெளிப்படுத்திட்டான். அப்ப எது கரெக்டா அர்த்தம் கேட்டா அபரியாப்தம் ததஸ்மாக்கம் பலம் நம்மளோடது போராதுன்னு அர்த்தமா இருக்கு. பரியாப்தம் ந பரியாப்தம் நம்மளோடது போராது, அவளை ஜெயிக்கிறதுக்கு பீஷ்மாபிரக்ஷதம் பலம் அஸ்மாக்கம் ந பரியாப்தம். வேற பீமாபிரக்ஷதம் பலம் தேஷம் பரியாப்தம், அவளோடது எட்டு இருந்தா கூட சரியான தாத்பரியம் ஒரு நிர்வாகம். அடுத்து இது அடுத்த கிளாஸ்ல இது சொல்லலாம், சத்தம் சொல்லலாம். இப்ப எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம், அயனேஷு சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வயேவஹி. உடனே எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் போல் வந்தா அந்த தலைவன் ரொம்ப முக்கியம். அந்த தலைவனை முதல்ல அடிச்சுதான் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா. அப்ப பீஷ்மர் தான் கமாண்டர் இன் சீஃப். அப்ப சொல்றான் அயனேஷு, அயனம்னா ஒரு திசை இல்ல அங்கங்க இருக்கிற ஸ்தானங்கள். எல்லாரும் என்ன பண்ணணும்னா யதாபாகம் அவஸ்திதாக அங்கங்க நீங்க எங்க இருந்திருக்கேனோ பீஷ்மமேவ அபிரக்ஷந்து, பீஷ்மரை முதல்ல காப்பாற்றணும், அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும். என்ன காரணம் கேட்டா கமாண்டர் இன் சீஃப் ரொம்ப முக்கியம். ஒரு படையில இருந்தா தலைவன் தேவை, தலைவன் இல்லாட்டி படையானது சின்னவனமா போயிடும். பவந்தக சர்வயேவகி யூ ஆல் பவான் பவந்தோன்னு பேரு. பவந்தக நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ட்ரை டு ப்ரொடெக்ட் பீஷ்மான்னு, யூ ஹவ் டு காட் இம் அட் ஆல் காஸ்ட். இப்ப பீஷ்மரை பத்தி சொன்ன உடனே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்படுறான்னு சொல்லிட்டு ரெடியா சங்கம் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லா பேரன்கள் தானே, என்னதான் அந்த விவாதம் மேல அபெக்ஷன் இருக்கு, இருக்கிறதா தான் அந்த பக்கம் இருந்துருக்காரு. அவர் அவர் பேரை சொன்ன உடனே எஸ் ஐ ஆம் தேர் சொல்ற மாதிரி தஸ்ய சஞ்சரையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா சிம்மநாதம் வினோத்யோச்சேகி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ, தத்மௌனா ஊதினார் அர்த்தம். தன்னுடைய சங்கத்தை என்ன பண்ண ஊதினார், யாரு குரு விருத்தக, அதனால பிதாமகன்னு பேரு. பொதுவாவே நம்ம இதுலயும் கூட பிதாமகர்னு சொல்லிச்சுன்னா பெரியவர் குலபதி சொல்றாலும் பிதாமகர் அவர் தான் பிதாமகர் சொல்றோம். குரு வித்தஹ இதுல அவர் தான் சீனியர் மோஸ்ட் குரு கிளான்ல. தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம், யுத்தத்துல போயிட்டு சங்க விஜயன்னு அவர் கேட்டார். என்ன வேலை சங்கத்தை அதெல்லாம் வெப்பனம்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய விஷயம். அதாவது சில சங்கையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கலாம் நிறுத்துறதுக்கெல்லாம் அதுக்கு இது உண்டு, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த இடத்துல. தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம், ஹர்ஷம்னா ஹாப்பினஸ் உண்டாக்குறது. அவனோ அவனை பார்த்துட்டார், அவனோட பேச்சே தெரியுது, அகத்து நகை முகத்தை தெரியும், இவன் மாட்டுக்கு இங்கேயும் அல்லாடினு இருக்கான், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான், சரி நீ கவலைப்படாத இருக்கேன்னு எப்படி சொல்றாருனா, சங்கம் தத்மௌ சிம்மநாதம், சிம்மனோ சிங்கம், அதை ஒத்துன ஒரு சவுண்ட் ரோரிங், என்ன பண்ற தன்னுடைய வினத்திய உச்சைகி சத்தமாக தன்னுடைய சங்கை ஊதினார். இப்ப அவர் ஊதி முடிச்சாரோ இல்லையோ உடனே எல்லாம் காத்துட்டு இருக்க, அவ பங்குக்கு இது பண்றதுக்காக. தத்தங்காச்ச பேரியச்ச பணவானக கோமுக்காக சகசைவ அபியஹன்யந்த சசப்த ஸ்துமுலோ பவத். உடனே அவருக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன பண்ணா, அவளோட ஒரு வித அவள் கிட்ட இருந்த ஒரு என்ன ஊது வாத்தியம் இருந்தோ அதெல்லாம் எடுத்து ஊதுறா. இது சங்கம் பேரியம் பணவானகம் ஒரு இது இருக்கு போல இருக்கு, கோமுகம்னு ஒண்ணு இருக்கு, ட்ரம்பெட்னு வச்சுக்கலாம். சகசைவ அபியஹன்யத உடனே தெரிசிக்கிறது அந்த சவுண்டு, பயங்கரமான ஒரு சவுண்டு. அந்த சப்தமே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சப்தத்துக்கு அந்த தன்மை உண்டு, எல்லாம் அப்படியே கேட்டுட்டு மாதிரி சத்தம் கேட்கணும்னு வச்சுக்கோ, கூட எல்லாம் வெளில தான் ஓடும், என்ன ஆயிட்டு எதாவது. ஏன்னா சப்தத்துக்கு அந்த ஒரு இது இருக்கு. அப்ப அத சப்தத்தை காட்டினாலே ஒரு இது இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி என்ன பெரிய சவுண்டு விடுறான்னு சொல்றோம், சவுண்டு விடுறா அப்படின்னாலே அந்த சவுண்டுக்கே ஒரு இது இருக்கு மிரட்டுறதுக்கு. அது மாதிரி என்ன பண்ண கேட்டா என்ன பண்றா, அவா இருக்கக்கூடியதெல்லாம் ஊதுறா. அது என்ன பண்ணிதுன்னு கேட்டா, அப்படியே அந்த ஏர் அப்படியே ஒரு டெரிஸ்டிக்கா எடுத்து ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. இவாளால முடிஞ்சது இவா பண்ணிட்டா இருப்போம். அதாவது எப்பயுமே கான்பிடண்டா இருக்கவா முதல்ல எதுவும் அழட்டிக்கவே மாட்டா, விவாதத்துக்கு போன வச்சுக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லா, முதல்லயே மட மடங்கு மட வாதம் ஆரம்பிக்க கூடாது. அடுத்தவா என்ன சொல்றா முதல்ல கேட்கணும், சரி நீ பேசு அப்புறம் பேசுறேன் அப்படின்னாலே அந்த கான்பிடன்ஸையும் அந்த இதையும் குறிக்கிறது. சரி நீ முதல்ல சொல்லி முடியும் ரைட் ஆட்டம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கா, அப்ப யாருக்கு அதுல ரொம்ப ஆன்சைட்டி இருக்கோ அதான் முதல்ல பேசுவா. அது மாதிரி இவன் முதல்ல ஊதி முடிச்சுட்டா. இப்ப அடுத்து ததஸ்வேதை ஹயர் யுக்தே மகதி சந்தனே சிதௌ மாதவ பாண்டவச்சேத திவ்யௌ சங்கௌ ததத்மது. இப்ப இந்த பக்கம் மகதி சந்தனே, மகான்னாலே பெருசு, பெரிய தேர், பெரிய தேர்ல அவ இருக்கா, சந்தனம்னா தேர். மகதி சந்தனே சிதௌ டியூவல்ல போட்டிருக்க ரெண்டு பேர், யாரு மாதவ பாண்டவ. பாண்டவன்றது அஞ்சு பேருக்கும் போனா கூட இந்த இடத்துல அது அர்ஜுனன் தான் குறிக்கிறது. என்ன ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே, நல்ல விளவிலே குதிரையிலேயே கிளாஸ் எல்லாம் உண்டு. நம்ம வேணா இது இல்ல அதுன்னு சொல்லியிருந்துக்கலாம், ஆனா லோகத்துல இருந்து சிலதெல்லாம் இருந்துட்டுதான் இருக்கு, அதை நம்ம தடுக்க முடியாது. அப்ப குதிரையிலேயே உயர்ந்த ஜாதி குதிரை எல்லாம் இருக்கு, அது விளவிலே இல்லைனா ஜம்முன் இருக்கு, அந்த தேருக்கு ஏற்ற மாதிரி குதிரைகள்லாம் இருந்துட்டு அப்படிப்பட்ட தேர்ல இருந்துட்டு அவளுடைய சங்கத்தை பிரதத்மது ஊதினார்கள். இப்ப இவாளா வெறும ஒரு மித்திரன்னு சொல்லிட்டார், அவாவா அவ வாத்தியத்தை ஊதினான்னு சொல்லிட்டார். இப்ப இவாள் பேர் சொல்லப்படுறது அப்படின்னா அப்ப ஸ்பெஷாலிட்டி கவனிக்கும், பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விபோதரா. கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்யம் பேர், சங்குக்கு பேரு பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷக, அதாவது எம்பெருமானுடைய பேர்கள் இல்லாததுக்கு ஒரு காரணம், எதுவுமே சாதாரண பேர் சும்மா அப்படின்னா அச்சுதன்லாம் பேர் வச்சிடல, அச்சுதன்னா நழுவ விடாதவன் அர்த்தம், நழுவாதவன் நழுவ விடாதவன், தன்னுடைய எக்காரத்தை கொண்டும் தன்னுடைய நிலையிலேருந்து நழுவ போறது இல்லை. சரி அவன் மட்டும் அங்க இருக்கான்னு கேட்டா, யாருக்கெல்லாம் ஆசையத்தை கொடுக்குறானோ அவாலையும் நழுவ விடமாட்டான்னு தாற்பயம். அதான் அச்சுதகன்னு முதல்ல பேரே அச்சுதன் பேர், ரொம்ப அற்புதமான பேர். இப்ப ஹிருஷிகேஷக என்ன அர்த்தம் கேட்டா, ஹிருஷிகனால இந்திரியத்துக்கு பேர், இந்திரியத்துக்கு ஹிருஷிகன் பேர். ஏன்னா ரிஷிகேஷன் சொல்றா அது ரு கிடையாது, ஹிருஷிகேஷனா இப்ப ஹிருஷிகத்துக்குள்ள லார்ட். நம்ம இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் ஆக்சுவலா இல்ல, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒருத்தோட சகாயம் தேவையா இருக்கு. பகவானுடைய இதுனா அழுவார், நம்மாழ்வார் வந்து அவருடைய வித்தாந்தத்தை படிக்கிறதே சொல்றா, எப்ப அவருக்கு நகர முடிஞ்சதோ அப்பவே நகர்ந்து போய் புளியமண்டலத்துல உட்காந்துட்டாரு, லோக இதுல ஈடுபட்டுக்கவே இல்லை, நிச்சயத்தையா உட்காந்துருக்காரு. ஆனா திருவாரூர் வாசல்ல தெரியும், ஏழாம் பத்துல சொல்ற உன்னிலாமே ஐவரால் இந்த இந்திரியங்கள்லாம் என்னை போட்டு பாடாப்படுத்துறது, நீதான் அதை ரட்சிக்கணும், எனக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்ற. அது மட்டும் இல்ல, வானத்துல இருக்கவாளுக்கும் எல்லாருக்கும் இந்த கதி தான் சொல்ற. யாருமே நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு வந்து ரிஷிகேஷன் தான் நமக்கு ரிகோர்ஸ். எம்பெருமானுடைய ஒரு இது இல்லாட்டினால நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் முதல்ல அவர் அந்த புத்தி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொன்றும் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இப்போ நாராயணன் போனதா சொன்ன நினைக்கிறேன், நாராயணன் அது ஒரு தாத்பரியம் இருக்கு. அப்படி ஒரு ஒரு திருநாமத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கு. அப்படி எந்த பேரும் சும்மா இல்லை. ஸோ ஹிருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா, தனஞ்சயன்னு அர்ஜுனனுக்கு பேரு, தேவதத்தன்ற அவனுடைய ஒரு சங்கத்துக்கு பேரு. அத அப்புறமா பவுண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா. பீமன் என்ன பண்ணா, அவனுடைய பவுண்டரன்ற ஒரு சங்க ஊதினா, அவனுக்கு ஏன் பீமன் பேர்னாலே டெரிஃபிக்கா, அதாவது சில பேர் பண்ற காரியங்கள் பார்த்தாலே ரொம்ப மெகாவா தான் இருக்கும், அவளால் லோ இதுல எதுவும் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பெருசா பெரிய ரேஞ்ச். அது மாதிரி பீமன் இருக்கவனுக்கு அவன் பண்ற காரியங்கள் எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும். அதனால்தான் அவனுக்கு பீமன் பேரு. விருகோதரஹான்னு பேரு. இந்த விருகோதரஹாக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, விருகஹானா ஓனாய். இந்த ஓநாய்கள்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த வயிறு ஒட்டியே தான் இருக்குமா. அது மாதிரி பீமன் எவ்வளவு சாப்பிட்டாலும் பார்த்தா எப்பவுமே பச்சாவே இருப்பான். நான் பாக்கிறது எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு இருந்தா ஒட்டியே இருக்குன்னு கேட்டா, அந்த மாதிரி விருகோதரஹான்னு அர்த்தம் சொல்றேன். மகாசங்கம் அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் சங்கம் பெருசாக வச்சு ஊத முடியாது. அதனால மகாசங்கம் அவனுக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிர நகுல சகதேவச்ச சுகோஷம் அணிபுஷ்பகவு. அவளுடைய யுதிஷ்டிரன் வந்து என்ன பண்ணார்னா, குந்தி புத்திரஹான்னு விசேஷனம் போடுற அனந்த விஜயன் அவளுடைய சங்கத்துக்கு பேரு, நகுலன் சகதேவன் அவளுடைய சங்கங்களுக்கு பேரு சுகோஷ மணிபுஷ்பகன்னு பேரு. நகுலனுக்கு சுகோஷன்னு பேரு, சகதேவனுக்கு மணிபுஷ்பகான்னு பேரு. இப்படி அவ சங்கங்கள்லாம் ஊதினால தாத்பரியமாகுது. காசியஸ்ச பரமேஸ்வாச சிகண்டீஜ மகாரத திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ய சாத்திகிஷாபராஜித. உடனே இதுல கிரியாபதம் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தோட அன்வயமாகுது. காஷ்ய பரமேஸ்வாசகன்றது பரம இஷு, பெரிய போமன் வில்லாளி அவனுக்கு. சிகண்டி மகாரத, மகாரதான்னு முன்னாடி சொன்னோம், பெரிய கிரேட் வாரியர் சிகண்டி. திருஷ்டத்யும்னன் விராட்டன் சாத்திகி அபராஜித்தனா இன்வின்சிபிள் அர்த்தம், வெற்றி பெற முடியாதுன்றது தான் அபராஜித்தன்னு பேர். அப்புறம் திருபதோ திரௌபதேயாச்ச சர்வச பிருத்திவிபதே சௌபத்ரஸ்ய மகாபாகு சங்காம் தத்முகு பிருதக் பிருதக். எல்லாரும் ஒன்னா ஊதிட்டா முடிஞ்சு போயிடும். பட்டாசம் வந்து ரெண்டு விதமா வெடிக்கலாம், ஒன்னும் மொத்தத்தையும் போட்டு கொளுத்திடுறது, அதுவும் பெருமாள் இணைச்சதான் அவ்வளவு பட்டாசையும் கொளுத்துறா. எதுக்கு இப்படி கொளுத்துறாலே தெரியல, எல்லா ஃபேமஸா ஃபேஷனா போயிட்டு எல்லா கோவிலையும் பெருமாள் இணைச்சு அவ்வளவு பட்டாசையும் போட்டு கொளுத்தி நமக்கும் சஃபகேட்டாயி அவருக்கும் சஃபகேட்டாமல் தெரியல. எனக்கு தனித்தனியா வெடிக்கிற ருச்சி இருக்கு. அது மாதிரி வேணா பண்ண தனித்தனியா ஊதுற கிருத்த கிருத்தக்கெல்லாம் தனித்தனியா. யார் யாரெல்லாம் இவ திரௌபதா, திருபதன் திரௌபதேயான திரௌபதியினுடைய பிள்ளைகள். அப்புறம் வந்து சௌபத்ரஹா, சௌபத்ரா சுபத்ராவோட பிள்ளை. அப்பிருத்தக் பிருத்தக்கு சங்கான் தத்முகு, அவாவாளுடைய சங்கங்கள்லாம் தனித்தனியாக ஊதினார்கள். இது என்ன ஆச்சும் கேட்டா, இப்போ பேட்டரி இஸ் ஒன், இப்போ ஆல்ரெடி போற மின்மணி ஆச்சு. இப்போ ஏன்னா இந்த சத்தத்தினாலே இது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. சகோஷோ தாத்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்த பிருத்வீம் சேவ துமுலோ வினுநாதயன்னு ச கோஷா. அந்த கோஷம் இருக்கு, அந்த சங்க கோஷம், இந்த இத்தர வாத்தியங்கள கோஷம்லாம் தார்த்தராஷ்டிரானாம் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களுக்காக அவளுடைய ஹிருதயானி வெதாரயந்து, அவள் ஹிருதயத்துல கீச்சல் தான் போயிட்டு, அதாவது அவளோட கான்பிடன்ஸ்லாம் போயிட்டு நடத்தும், சரி அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவ. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நபஸ்ட பிருத்திவியும் செய்வ மேல மேலோகம்ல கீழோகம்ல எல்லா இடத்தையும் சவுண்டுக்கு வைப்ரேஷன் உண்டு. இன்னொன்று சுவாரஸ்யமாக நீங்கள் எல்லா காவியங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூலோக சண்டை அப்படின்னா தேவர்கள்லாம் வந்துடுவா வெளிக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அவளுக்கு எதாவது காரியம் போது போகணும்னோ, ராம அவன் இரண்டு ஜனம் வேலைக்கு பார்த்துட்டுருப்பா, எந்த விதமாக பார்த்துட்டுருப்பா. ஸோ இந்த சவுண்ட் அங்கே போனேன் நபஸ்ட பிருத்திவியும் செய்வ துமுலகா விருநாத என்ன இட் எக்கோட் இந்த ஹெவன் அண்ட் இந்த பாதாள லோகம் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகணும்னு தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 19 ஸ்லோகத்துக்கு மொத்தமாக இப்போ தான் பாஷ்யக்காரர் வியாக்கணத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு அர்ஜுன விஷாத யோகான்னு பேர். எல்லா சாப்டருக்கும் யோகா யோகா வரப்போறது, அர்ஜுன விஷாத, விஷாதம் அவருடைய ஒரு வருத்தம். அந்த வருத்தம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொல்றதுதான் முதல் சாப்டர்ல. கீதைக்கு ஆக்சுவலா கீதா சாஸ்திரம் ஆனது இங்க ஆரம்பிக்கவே இல்லை. இரண்டாவது அத்தியாயத்துல 10-11 ஸ்லோகங்கள் இருந்தா கீதா சாஸ்திரமானது ஆரம்பிக்கப்படுது. ஆனா முதல் அத்தியாயம் வந்து கேட்கலாம் விரும்ப ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பீடிகை தான். அதனால இதுக்கு எல்லா ஆச்சாரங்களும் ரொம்ப பெருசா கமெண்ட்ரி பண்ணிருக்க மாட்டேன். அதனால 19 ஸ்லோகத்துக்கு அப்புறமா சமரேஸ் பண்ண போறாரு. இப்போ துரியோதனஹ ஸ்வயமேவ பீமாபிரக்ஷதம் பாண்டவானம் பலம் ஆத்மீயம் ச பீஷ்மாபிரக்ஷதம் பலம் அவலோக்கிய ஆத்ம விஜயதஸ்ய பலஸ்ய பர்யாப்ததாம் ஆத்மீயஸ்ய பலஸ்ய தத்விஜயேன் ச அபர்யாப்ததாம் ஆச்சாரிய நிவேத்திய அந்தரே விஷன்னஹ அபவத். அந்தரே விஷன்னஹ அப்படின்னா உள்ளுக்குள்ள வெளியிட இருக்கான், வெளியில காமிச்சு இல்ல, வெளில ரொம்ப தைரியசாலியா இருந்துட்டு இருக்கான். ஆனா உள்ள என்ன எடுத்தானு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா பீமாபிரக்ஷிதம் பாண்டவானம் பலம், பீமனால ஏன் பீமனை சொல்றா அப்படின்னா எப்பயுமே பீமன் மேலதான் துரியோதனுக்கு, அவன் தான் நேர் எனிமி. ஏன்னா இவன் தான் துரியோதனை வந்து ஒரு இது பார்த்துருக்க, அதனாலதான் பீமாபிரக்ஷிதம் போட்டுருக்காரு. அவ்வளவு பேர் இருந்தாலும் பீமனை தான் இவன் முதல் எதிரே அனுப்பிச்சுட்டான். பீமாபிரக்ஷிதம் பாண்டவானம் பலம் அதை பார்த்துட்டு ஆத்மீயம் பீஷ்மாபிரக்ஷிதம் பலம், தம் பக்கம் இருக்கக்கூடிய பீஷ்மருடைய பலத்தையும் இது பண்ணிட்டு பார்த்துட்டு ஆத்ம விஜயே தஸ்ய பலஸ்ய பரியாப்ததாம் ஆத்மீயஸ்ய, அதாவது அவளுடைய இதுல வந்து சான்சஸ் ஆர் மோர் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய இதுல சான்சஸ் கம்மின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சார இடத்துல போய் விஷயத்த சொல்லிட்டு அந்தரே விஷன்னஹ உள்ளுக்குள்ள அவன் வந்து டவுன் ஆயிடும். தஸ்ய விஷாதம் ஆலோக்கிய பீஷ்மஹ தஸ்ய ஹர்ஷம் ஜனயித்தும் சிம்மநாதம் சங்கத்மானம் ச கிருத்வா சங்கபேயி நினாதைச்ச விஜயாபிஷம்சினம் கோஷம் ச அகாரயத். பசங்க பேரன்களுடைய முகத்தை பார்த்தா அவன் பெரியவாள் தெரியாதுன்னா பேசுவா தெரியப்படுது, வாடி இருக்கேன் குழந்தை மூஞ்சி வாடி இருக்கேன் ஏதோ கஷ்டத்துல தெரியப்படுது. அப்ப பிதாமகர் பார்த்தார், சரி இவன் வந்து துரியோதன் ரொம்ப டல்லா இருக்கான், சரி நம்மளுடைய சங்கத்தை எடுத்து ஊதுவோம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சசிய ஹர்ஷம் ஜனயித்தும் சிம்மநாதம் அதை எடுத்து ஊதினார். ததஹ தன் கோஷம் ஆகர்ணிய சர்வேஸ்வரேஸ்வர பார்த்தசாரதி ரதீச்ச பாண்டுதனய திரைலோக்கிய விஜய உபகரண பூதே மகதி சந்தனே ஸ்திதௌ திரைலோக்கியம் கம்பயந்தீன் ஸ்ரீமத் பாஞ்சஜன்ய தேவதத்தௌ திவ்யௌ சங்கோ பிரதஸ்மதுஹு. பாஷ்யகாரருக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் பக்தி தான், நான் பெருமாள்கிட்ட பக்தியோட இருக்கேன், அதுக்காக எல்லாத்துக்கும் இருக்கவானா அப்படின்னு கேட்கறது இல்லை. ஸ்ரீமத் பாஞ்சஜன்யம் போட்டார், ஸ்லோகத்துல வெறும் பாஞ்சஜன்யம் தான் போட்டிருக்கு. ஆனா இங்க சொல்லிச்சே ஸ்ரீமத் பாஞ்சஜன்யம், அப்படி சொல்லிச்சே கூட எந்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது மரியாதையோட ஸ்ரீ விஷயவாளர் தான் எல்லாத்துக்கும் திரு திரு போட்டே பழக்கம், எல்லாத்துக்கும் திரு எதை எடுத்தாலும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அந்த பக்தியை கொடுக்கறதுக்காக பெருமாள் சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போட்டு பழக்கம். இது நம்ம ஸ்லோகத்துல வாசியதான் அர்த்தம், விசேஷ அர்த்தம் ஒன்றும் இல்லை. மூணு லோகத்தையும் ஒரு கம்பனம் பண்ற மாதிரி அவ வந்து அந்த சங்கத்தை ஊதினா. ததஹ யுதிஷ்டிர விருக்கோராதையாச்ச ஸ்வகீயான் சங்கான் பிரதக் பிரதக் பிரதத் மதுகு. அவாலும் அவாவளுடைய சங்கத்தை ஊதினா. ச கோஷஹ துரியோதன பிரமுகானாம் சர்வேஷாம் ஏவ பவத்புத்திராணாம் ஹிருதயானி விதேத. இப்ப யார் சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். சஞ்சயன் எப்படி சொல்றான் அப்படின்னா, உங்க பிள்ளைகள்லாம் தோக்கப்படாம அவெல்லாம் தோணிருக்குன்னு சொல்ற மாதிரி பவத்புத்திராணாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதி மிச்ச பேருடைய ஹிருதயானி விபேத. ஏற்கனவே அது ஹார்ட் ஆர் புரோக்கன் பை த சவுண்டுன்னு சஞ்சயன் வந்து இப்ப திருதராஷ்டிரம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்றான். அத்தியேவ நஷ்டம் குருவனாம் பலம் இது தாத்ராஷ்டாக மீனிதே. 18 வேண்டாம் இன்னைக்கே போச்சுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு அத்தியேவ இப்பவே இன்னைக்கே ஏவம் தத் விஜயாபிகாங்கினே திருதராஷ்டிரத்தை சஞ்சயா கதையத்து. எப்படிப்பட்ட திருதராஷ்டிரத்தை சொன்னா அவ ஜெயிக்க போறான்ற ஒரு ஆசையினால கேட்கிற திருதராஷ்டிரம் கிட்ட சஞ்சயன் சொன்னா இன்னைக்கே அவ தோத்தா மாதிரி வச்சுக்கணும் சம்மரிஸ் பண்ணிடலாம். 18 என்ன நடக்க போறதுன்றத இவனுடைய இந்த வசதி சொல்ற விதமும் இருக்கணும். நம்ம சொன்ன விஷயத்த பாசிட்டிவா சொன்னா கூட நன்னாரு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப நன்னாருன்னு அர்த்தம் நன்னாரு அப்படின்னா அது நம்ம புரியாம போயிருந்தது. அதனால சொல்ற அந்த ஆக்சன் இருக்கணும். அதுல சொல்ற அத்தியேவ நஷ்டம் குருவுனாம் பலம் ஏவம் தத் விஜயாபிகாங்கினே திருதராஷ்டிராய சஞ்சய அகத்தையது. சஞ்சயன் சொன்னான்னு தாத்பரியம் வருது. இங்க நிறுத்திக்கலாம், 19 ஸ்லோகம் ஆயிருக்கு. அடுத்த இதுல வந்து மிச்ச 10 சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.